온도가 구장장나라메 디모드람 마드라 암차람 아르케 카비다샤담 대화기 모기람 왈미케르몬 김마세 카비다 와나차리나하 시원반 라마다나담 코리야디 바람카디 கற்பாராமபிராமியல்லால் மற்றும் கற்பரும் புற்பா முதலா புல்லரும் பாடல் ஒன்றன்றே நற்பால யோசியில் வாழும் சராச்சரம் முற்றவும் நற்பால குய்த்தனர் நாமனார் பெற்ற நாட்டுலே. அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள். ராமநவமி உபன்யாசத்துல இன்னைக்கு நாம நான்காவது நாள் இருக்கும். மூன்று நாட்கள் பாலகாங்கத்தினுடைய விஷயங்களை பூர்த்தியா பார்த்தோம். தினம் ஒரு தலைப்பு என்ற அடிப்படையில பெரியோர்களுடைய கட்டளைக்கு இணங்க முதல் நாள் எம்பெருமான் ராமனுடைய அவதாரம், இரண்டாவது நாள் யாக சம்ரக்ஷணம் அதாவது வேள்வியின் நாயகம் அப்படின்ற விஷயத்தை பார்த்தோம், மூன்றாவது நாள் சீதா கல்யாணம். இதுல பாலகாண்டமானது இதோட பூர்த்தியாச்சு நேற்றே சொன்னோம். அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய ராமாயணத்துல அற்புதமான விஷயங்கள் எல்லாமே அடங்கி இருக்கின்றன. பொதுவாக ராமாயணம் என்பது பூர்த்தி பண்ணணும், முழுமையாக ராமாயணத்தை உபன்யாசம் பண்ணணும் அப்படின்னால் நமக்கு குறைந்தது 9 நாட்களால தேவைப்படும். அதனால தான் ராமாயணம் நவாணிகம் என்று செய்து அந்த மாதிரி ஒரு உபன்யாசம் வச்சிருக்கோம். அதனாலதான் 9 நாள் உற்சவம் கொண்டாடுறதுன்னு ஒண்ணு 2ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிச்சு 10ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 9 நாள் உபன்யாசம் அப்படின்னு வச்சுக்கோ. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமாக தலைப்பானது இருக்கும். இது 6 நாட்கள் உபன்யாசம்ன்றபடினால 3 நாள் பர்யந்தம் சீதா கல்யாண பர்யந்தம் கிரமமாக பாலகாண்டத்தை பூர்த்தி பண்ணிட்டு அதுக்கப்புறம் எந்த கட்டம் முக்கியமான தேவையோ இல்லையா, நடுவில் இடைப்பட்ட விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க வேண்டிய தேவை இல்லை. ஏன்னா அதெல்லாம் வந்து நமக்கு அயோத்தியா காண்டத்துல ஆரண்ய காண்டத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நாம அவ்வளவு ரசிப்போமா அப்படின்னு ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுக்கப்புறம் ராமன் எப்படி எப்படியெல்லாம் தன்னுடைய காரியங்களை சாதித்துக் கொள்கிறார், யாரோடெல்லாம் பழகி தன்னுடைய காரியங்களை சாதித்துக் கொள்கிறார் அப்படின்றதுலாம் ரொம்ப முக்கியம். லோகத்துல ஒருவரோடு ஒருவர் பழகுதல் என்பது இன்றியமையாத ஒரு விஷயம். தனி ஒருவனாக எதையுமே சாதிக்க முடியாது. பெருமாள் நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு அழகான விஷயம் இதுதான். தனி ஒருவனாக எதையுமே நம்மளால சாதிக்க முடியாது. 4 பேரோட சேர்ந்து பழகினாதான், 4 ஊருக்கு போய் 4 பேரோட பழகினாதான் நமக்கு 4 விஷயங்கள் தெரியும். நம்ம ஊர்லயே உட்காந்துன்னு நம்ம ஊர் பாடுற கூட நான் தாங்கதே இல்லை அப்படின்னா நமக்கு புரியறது ரொம்ப இல்லை, வாழ்க்கை புரியறது ரொம்ப கஷ்டமா போயிடும். அதை ராமபிரான் நமக்கு உணர்த்தி காட்டுறாரு. யாரோடெல்லாம் பழகணும், எப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லாரும் நாம் சந்திக்க வேண்டியிருக்கோம், அந்த மாதிரி மனிதர்களுக்கு ஏற்றா போல நாம் நம்முடைய நிலையை மாற்றிக்கொள்ளணும் இல்லையா. நான் சக்கரவர்த்தி, நான் அயோத்தி மாநகருக்கு ராஜா, நான் சொல்றதை நீ கேட்டே ஆகணும்னு அவர் குகண்டத்திலையும் சொல்லல, நான் சொல்றதை நீ கேட்டே ஆகணும்னு சுக்ரீவண்டத்திலையும் பேசல, பின்னாடி வரக்கூடிய விபீஷன் இடத்திலையும் தான் சொல்றதை கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லல. அந்த அளவுக்கு நமக்கு ராமபிரான் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே உணர்த்தி சொல்றால் தெய்வமாக இருக்கின்றபடியால் ராமாயணம் என்பது நம்மை வழிநடத்தி செல்வதற்காக ஏற்பட்டது அப்படின்றத பார்ப்போம். அதுல இன்னைக்கு நாம பார்க்க இருக்கக்கூடியது வாலி மோட்சத்தை பார்க்கிறோம். இன்னைக்கு வாலி மோட்சம் அதாவது சுக்ரீவனுடைய வாலி மோட்சம் தலைப்பு போட்டதற்கான காரணம் வாலியா ராமனா அப்படின்னு சண்டை இனி வரைக்கும் நடந்துட்டே தான் இருக்கு, பட்டிமன்றம் போட்டு பேசிட்டு தான் இருக்கும் இல்லையா. ராமன் வாலி விஷயத்தில் தவறு செய்தாரா இல்லையா, தவறு செய்தார் அப்படின்னு ஒரு கட்சி, தவறு செய்யல அவர் செய்தது நியாயமே அப்படின்னு ஒரு கட்சி, இன்னைக்கும் பட்டிமன்றங்கள்ல நம்ம வழக்காட்டு மன்றம் பட்டிமன்றம் இந்த மாதிரி எல்லாம் தமிழ்ல வச்சுட்டு நாம சண்டை போட்டுதான் இன்றளவும் ஒரு தீர்ப்பு அப்படின்றது அந்த விஷயத்துல வர வாலி மோட்ச விஷயத்தை. அதனாலதான் பெரியோர்கள் இடத்துல அடியை தலைப்பு கொடுக்கும்பொழுது வாலி மோட்சம் அப்படின்னு தலைப்பு கொடுத்தோம். ஏன் அப்படின்னா தவறு செய்தது ராமன் இல்லை அப்படின்னு நாம புரிஞ்சுக்கணும். எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் அப்படின்றதுக்காக மட்டும் சொல்லணும். ராமன் கடவுளாக இருக்கிறார். கடவுள் என்பது கடவுளாக இருக்கின்றபடியினால அவர் செய்த காரியங்கள் எதுவும் தவறே கிடையாது அப்படின்றதுக்காக இதை நிரூபணம் பண்ணல. நாம் சாதாரணமாக பார்த்தாலும் கூட எம்பெருமான் எந்த விதமான தவறும் செய்யல அப்படின்றத வாரியே ஏற்றுக்கொள்கிறார் கடைசியில். அதுதான் ரொம்ப முக்கியம். ஆனா நாம அதை பார்க்கறது இல்லை. வாலி விஷயத்தில் எம்பெருமான் பண்றது தப்பு, தாதகா விஷயத்தில் எம்பெருமான் பண்றது தப்பு, விபீஷண சரணாகதியும் எம்பெருமான் செய்தது தவறு, இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தோம். எம்பெருமான் ராமச்சந்திரமூர்த்தி எந்த விதமான தவறும் செய்யவில்லை அப்படின்னு புராண பிரவச்சன கர்த்தாக்களாக இருக்கக்கூடிய எங்களை போன்றவர்களுக்கு இது ஒரு நியத்தியாகவே இருக்கு. நியத்தினா அதை நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திலேயே நாம எல்லாம் இருக்கும். அதை ஜனங்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். ஆகையினால வாலிமோட்சம், வாலிமோட்சம்ங்கிறதுக்கு முன்னாடி சுக்ரீவ சக்கியம், சுக்ரீவனோடு ராமச்சந்திரமூர்த்திக்கு ஏற்பட்ட ஒரு நட்பு. நட்பு இன்னிலிருந்து நாம மூன்று நாட்களும் நட்பு விஷயமா தான் பார்க்க போறோம். விதவிதமான நட்பு விஷயமா பார்க்க போறோம். ராமன் ஒவ்வொருவரோடு எப்படி பலவிதமான மனிதர்கள் பலவிதமான மனிதர்களோடு எப்படி நட்பு கொண்டார் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போறோம். நட்புக்கு லட்சணம், நட்புக்கு இலக்கணம் என்பது ராமன் விஷயத்துல தான் ஆரம்பிச்சு. ராமனை தவிர மற்றவர்கள் விஷயத்தில் நட்புக்கு இலக்கணம் அப்படின்றத காட்ட முடியாது நம்மால். அதனால ராமன் காட்டுல ராமன் ரிஷிகளோடு எப்படி பழகினார், காட்டுல ராமன் ஜடாயுவோடு எப்படி பழகினார், நான் காட்டுல ராமன் அந்த மரங்களோடையும் கோதாவரி நதியோடையும் மற்றவர்களோடையும் எப்படி பழகினார், காட்டுல ராமன் அஜோமுகின்னு ஒரு ராட்சசி, அதன் பிறகு விராதன், அப்புறம் கரண் திருஷிரசன் ஒருத்தன், அதன் பிறகு கவந்தன் ஒருத்தன், பிறகு சபரி, சபரிக்கு அப்புறம் சுக்ரீவன், ஹனுமான், ஹனுமானுக்கு அப்புறம் சுக்ரீவன், சுக்ரீவனுக்கு அப்புறம் வாலி. இப்படி வாலி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகாண்டம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம், அயோத்தியா காண்டத்தை விட்டுட்டு அதுக்கு மேல இருக்கக்கூடிய ஆரண்ய காண்டம் கிஷ்கிந்தா காண்ட விஷயத்தை இன்னைக்கு பார்க்க போறோம், நாளைக்கு சுந்தரகாண்ட விஷயத்தை பார்க்க போறோம், கடைசி நாளாக இருக்கக்கூடிய நாளை மறுநாள் யுத்தகாண்டத்தில் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் நாம சுருக்கி பார்க்க போறோம். விபீஷண சரணாகதி. இப்படி நேற்றைய வரைக்கும் சீதா விவாக பரியந்தம் நாம பூர்த்தி பண்ணோம். அதுக்கப்புறம் அயோத்தியா காண்டம் ஆரம்பிக்கிறது. அயோத்தியா காண்டம் இருக்கிற ராமாயணத்திலேயே இருக்கிற மிகப்பெரிய காண்டம். நிறைய விஷயங்கள் அதில் சொல்லப்படுறது. வேதாந்த கருத்துக்கள் எல்லாத்தையுமே ரொம்ப அழகாகவே காண்பிக்கிறார்கள் அயோத்தியா காண்டத்தில். அதுல முதல் ஸ்லோகம் கச்சதா மாதுலகுலம் பரதேன ததா அனகஹ, கச்சதா மாதுலகுலம் பரதேன ததா அனகஹ. அதாவது கச்சதா மாதுலகுலம், மாமாவனுடைய வீட்டுக்கு போயிட்டான் பரதன். தசரதன் குழந்தைகளை கல்யாணம் பண்ணி அழைச்சிட்டு வந்தான். அழைத்து கொண்டு வந்த பிறகு கல்யாணத்துக்கு கேகயன் வந்திருக்கான். கேகயன் வந்திருக்கும் பொழுது மாமா தாத்தா பார்க்கணும்னு சொல்றார். ஏன்னா குழந்தைங்க ரொம்ப அழகா இருக்குது ரெண்டும். பரதனும் மாண்டவியும் பார்க்கும்பொழுது அவ்வளவு ஆனந்தமா இருக்கு. மாமா வந்து கொஞ்ச நாளை கூட்டின்னு போய் தானத்துல வச்சுக்கலாமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. அதனால என்ன பண்றா, கேகயன் கேட்கறான், அப்பா ஆசைப்படுறார், நான் கொஞ்ச நாளைக்கு பரதனையும் மாண்டவியும் தானத்துல வச்சுக்கிறேன். அவளுக்கு நல்லாவே தெரியும், பரதன் வந்தா சத்ருக்கும் சேர்ந்துதான் வருவான் அப்படின்றது நல்லாவே தெரியும். அதனால்தான் கச்சதா மாதுல குலம், மாதுலன்னா மாமான்னு அர்த்தம். மாமாவனுடைய வீட்டுக்கு செல்லக்கூடியவன் பரதன். பரதனோடு தான் அனகா பாப சம்பந்தம் துளியும் இல்லாமல் இருக்கக்கூடியவன் இந்த தம்பி சத்ருகன். அதனால அவன் சொல்லும்பொழுது எந்த விதமான பாப சம்பந்தமும் இல்லாதவன் சத்ருகன். சத்ருக்னோ நித்திய சத்ருக்னா நீத பிரீத புரஸ்கிருதா அப்படின்னு. சத்ருக்னோ நித்திய சத்ருக்னா, அதாவது வெளியில இருக்கக்கூடிய விரோதிகளை அழிப்பது என்பது சுலபமான விஷயம். யார் வேணாலும் அழிச்சுடலாம். வெளியில இருக்கக்கூடிய விரோதிகளை அழிப்பது ரொம்ப சுலபம். ஆனால் நம்முடைய உடலுக்கு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய விரோதிகளை அழிப்பது என்பது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய விரோதிகள் யார் அப்படின்னா, நம்முடைய 11 இந்திரியங்கள் புலன்கள் இருக்க இது படுத்துற பாதுகாக்க ரொம்ப கஷ்டமான விஷயம். இந்த 11 புலன்கள், 5 குணங்கள்னு சொல்றமே, அதுல ஐம்புலங்கள் ஞானேந்திரியம், ஐம்புலங்கள் கர்மேந்திரியம், ஒண்ணு மனது. ஞானேந்திரியம் அப்படின்றது கண்ணு காது மூக்கு வாய் தொடு உணர்ச்சி, இது இது வாயிலிருந்து நாக்கு, நாக்கு தொடு உணர்ச்சி, வாக்கு பாணி பாதம் பாயும் உபஸ்தம், அதாவது கை கால் வாக்கு முன்னாடி பின்னாடி இப்படி இருக்கிறது தான் கர்மேந்திரியங்கள் அப்படின்னு சொல்றான். இதுகள் சேர்ந்து இந்த 11 பேர் அதுலயும் இந்த மனசுன்னு ஒண்ணு இருக்க அதை நம்ம பராதமான படுத்தி எடுத்துருவோம். அதுவும் காளிதாசன் சொல்றான், விக்ரமோர் விஷயத்துல சொல்றான், விக்ரமன் ஊர்வசி, ஊர்வசின்றவர் தேவலோகத்து அப்சரஸ் இல்லையா, அவன் மேல இவனுக்கு ஆசை வந்துடுறது. இவனோ சாதாரண மனுஷன். இந்த காளிதாசனுடைய நாடகம், காளிதாசனுடைய காவியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆனந்தமா இருக்கும். சம்ஸ்கிருதத்துல நாம தப்பு பண்றோம். சம்ஸ்கிருதம் அப்படின்றது நாம என்ன நினைச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா, சம்ஸ்கிருதம் அப்படின்னா ஏதோ கல்யாண மந்திரம், சம்ஸ்கிருதம் அப்படின்னா ஏதோ சில கோவில்கள் சொல்லக்கூடிய மந்திரம் அப்படின்னு நினைச்சுட்டு அதை நம்ம கிட்டே போறதில்லை, அது கிட்டே போகாம விட்டுட்டோம். சம்ஸ்கிருதம்ன்றது ஒரு இலக்கிய மொழி. தமிழ் எவ்வளவு இனிமையான மொழியோ, ஆங்கிலம் எவ்வளவு இனிமையான மொழியோ, இல்லையா, தமிழுக்கு ஈக்குவலா ஆங்கிலத்தையும் நம்ம சொல்லி ஆகணும். அது வந்து ஒரு சில்கி லாங்குவேஜ். அப்புறம் அந்த அளவுக்கு ஒரு மொழியை நம்ம பார்க்கவே முடியாது. நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம், யாராவது ஆங்கிலம் பேசினாலே நமக்கு அது தேவையில்லை, அந்த பாஷை நமக்கு தேவையில்லாத பாஷை, வெள்ளையிலேயே வெளியேற்றியாச்சு, அதுக்கப்புறம் அந்த பாஷையில என்ன நமக்கு வேலை அப்படின்னு நினைச்சிருக்கோம். அந்த பாஷை இருக்கு அவ்வளவு இனிமையான பாஷை. லிட்ரேச்சர் ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய அளவுல மற்ற மொழிகள்ல அந்த அளவுக்கு நம்ம வாங்கிக்க முடியாது. ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய லிட்ரேச்சர் தான் நம்ம மனசுல அவ்வளவு சீக்கிரம் வாங்கிக்க முடியும். இது தமிழ்ல இருக்கிறத நம்ம இங்கிலீஷ்ல வாசிச்சாலும் சரி, இங்கிலீஷ்ல இருக்கிறத சமஸ்கிருத வாசித்தாலும் சரி, எல்லா மொழிகள்லையுமே இலக்கியம் என்பது மிக அழகாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுல சமஸ்கிருதத்துல பாத்தீங்கன்னா காளிதாசனுடைய படைப்புகள் இருக்கு, அதெல்லாம் அவ்வளவு அழகாகவே இருக்கும். அந்த படைப்புகள் அது நிறைய இருக்கு, ரகுவம்சம், குமார சம்பவம், அதுல காவியங்களை விட்டுட்டு நாடகங்களா வாசிங்க. அதுல நாடகங்களை பார்த்தீங்கன்னா இந்த விக்ரமோர் விஷயம், மாலவிகாக்கிய மித்திரம், அபிஞான சாத்திரம், இதெல்லாம் இருக்கு. அது இந்த விக்ரமோர் விஷயம், இந்த ஊர்வசி மேல இந்த விக்ரமனுக்கு ஆசை வந்தது. இப்படி ஆசை வரும்பொழுது அவன் ஒன்னு ஒண்ணுத்தையும் சொல்லுவான் பாருங்கோ, அதுவும் தான் அந்த அந்த பெண்ணிடத்துல சேரலாமா சேரக்கூடாதா இவனுக்கு தெரியல. அந்த பெண்றவள் தேவலோகத்து அப்சர ஸ்திரீ, அவன் மேல போய் நான் ஆசை வச்சிருக்கேன். அவன் என்ன சொல்றான், என்னுடைய மனசு படுத்துற பாடு, தாமல தப்பு இல்லைன்ட்டான், தாமல தப்பு இல்லை. ஏன்னா அவர் ராஜா, அந்த ராஜா பக்கத்துல தேசத்துல இருக்கக்கூடிய ராஜாக்கள் எல்லாம் இவனை வெயிலா போல நினைச்சுக்கிறான், எல்லாருமே அவனை வெயிலா போல நினைச்சுக்கிறாங்க. ராஜ்ய காரியத்தை எல்லாத்தையும் விட்டுட்டான், அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் ஊர்வசி பின்னாடியே போயிட்டு இருக்கான். ஏன்னா ஊர்வசி பின்னாடி போறேன்னா, நான் தப்பு பண்ணல, என்னுடைய மனசு தான் தப்பு பண்ணிட்டு அப்படின்னு சொல்றான். அப்போ இந்த மனசு படுத்துற பாடு என்ன அப்படின்றத காளிதாசன் ரொம்ப அழகாகவே சொல்றான். அது எல்லாத்தையும் நம்ம எங்க பார்க்கலாம்னா, ராமாயணத்துல சீதைய ராமன் பிரிஞ்சு இருக்கும்போது அவருடைய மனசு படுத்துற பாடு இருக்கும்போதோ அது எல்லாமே நமக்கு தெரியும். ஒரு மனிதன் எப்படி மனது படுத்தக்கூடிய பாட்டுல அவன் கஷ்டப்படுகின்றான் என்பதை பெருமாள் இந்த அயோத்தியா காண்டத்துல பூர்த்தியாகவே, அயோத்தியா காண்டத்திலிருந்து தொடங்கி அவர் முழுமதியாக இந்த யுத்த காண்டத்துல மீண்டும் சீதையோடு பட்டாபிஷேகம் செய்து கொள்ளக்கூடிய வரையிலும் அது எல்லாத்தையுமே காண்பித்திருப்பார். மிக அழகான அப்படி ரொம்ப அழகான ஒரு விஷயம் இந்த இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அப்படி பரதன் கேகே நாட்டுக்கு போயிட்டான். சத்ருக்னன், அதாவது புலன்களை அடக்கியவனா இருக்கக்கூடிய சத்ருக்னனும் பரதனோடு சேர்ந்து போயிட்டான். அதுக்கப்புறம் நடந்த கதையெல்லாம் அயோத்தியா காண்டத்துல கதையெல்லாம் நமக்கு தெரியும். மந்தோதரியினுடைய சூழ்ச்சியினால ராம பட்டாபிஷேகமானது தடைப்பட்டு நிற்கிறது. தடைப்பட்டு நின்ற உடனேவே ராமன் வனவாசத்துக்கு புறப்பட்டு போறார். வனவாசத்துக்கு புறப்பட்டு போனோடனே இங்க சக்கரவர்த்தியினுடைய உயிர் பிரிந்து விடுகிறது. ராமனை பிரிஞ்சு கஷ்டப்படுறார். ராமனை பிரிஞ்சு கஷ்டப்படுறதுன்றது அது வந்து அவருக்கு ஒரு சாபம். சாபத்தினால பிரிஞ்சு கஷ்டப்பட்டு உயிர் போறது. ஏன்னா முன்னாடி சிரவணகுமாரன் அப்படின்னு ஒரு குழந்தைய அவன் கொன்ன உடனேவே அவன் அப்பா இவனுக்கு சபிச்சுட்டார். நல்லா பாருங்கோ, சில பேருக்கு மட்டும்தான் வரமே சாபமா இருக்கும், சில பேருக்கு சாபமே வரமா இருக்கும் இல்லையா. வரமே சாபமா இருக்கிறது அது யாருன்னு பார்த்தா, தசரதன் விஷயத்திலயும் வரமே சாபமாச்சு, சாபமே வரமானதும் தத்தெடுக்கும் விஷயத்துல ஆச்சு, ரெண்டுமே காண்பிக்க முடியும். வரமே சாபமான விஷயம் எங்க அப்படின்னு பார்த்தால், இவன் வெறுமை இல்லாம சம்பகாசுரனுடைய யுத்தம் பண்ணும் பொழுது கைகேயி அவனை காப்பாற்றினாள் அப்படின்றதுக்காக உனக்கு ரெண்டு வரம் தரேன் அப்படின்னு வாக்கு கொடுத்துட்டான். அவன் அதை குடிச்சுட்டு என்ன பண்ணிட்டா, நேரடியாக ஒரு வரத்தினால் பரதன் நாடாள வேண்டும், ஒரு வரத்தினால் சீதை கேள்வன் காடாள வேண்டும் அப்படின்னு சொன்னான். வரமே சாபமாச்சா? இன்னொன்னு சாபமே வரமாச்சு. எங்க அப்படின்னு பார்த்தால், சனகுமாரனுடைய அப்பா என்ன பண்ணிட்டா, நான் எப்படி புத்திர சோகத்தினால தவிக்கின்றனோ, எப்படி மகனை பிரிந்து கஷ்டப்பட்டுக் கொண்டு நான் தவித்துக் கொண்டிருக்கிறோனோ, என் உயிர் போகக்கூடிய நிலையில் இருக்கிறனோ, அதே மாதிரி நீயும் உனக்கு புத்திரன் பிறந்து அந்த புத்திரனை பிரிந்து உன்னுடைய உயிர் போக தருவாயில் நீ இப்படியே கஷ்டப்படுவ அப்படின்னு சாபம் கொடுத்தார். அப்ப அவன் குழந்தை இல்லை இல்லையா? சிரவணகுமாரன் அடிப்பட்டப்போ தசரதனுக்கு குழந்தை கிடையாது. இதுல என்ன தெரியறது, அந்த மகரிஷியின் வாக்கு பொய்க்காது. அதனால அவனுக்கு ஒரு சந்தோஷம் ஆயிடுச்சு, சாபமே வரமாயிடுச்சு. எப்படி இருந்தாலும் இது சாபமா இருந்தாலும் கூட தனக்கு குழந்தை உண்டு சொல்லிட்டாரா இல்லையா, அப்புறம் பார்த்துக்கலாம் அந்த கதையை. அவன் பிரியட்டும், அவன் பிரியறதுனால என்னோட உயிர் பிரியட்டும், அது வேற விஷயம். எது வேணாலும் எங்க வேணாலும் பிரிஞ்சு போட்டோம் இல்லையா? ஆனா குழந்தை உண்டு அப்படின்னு சிவனகுமாரனுடைய அப்பா சொன்னாரு, அதுவே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் அப்படின்னு சொல்ற. அதுக்கப்புறம் கைகேயினுடைய ஒரு கோலத்தினால தசரதனுடைய உயிரே பிரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ராமன் காட்டுக்கு போயிட்டார். இங்க ராமன் காட்டுக்கு போனவன் இங்க சிருங்கிவேலபுரத்துக்கு போறான். சிருங்கிவேலபுரத்துல வந்து குகனுடைய நட்பு, அதாவது ரொம்ப ஆத்ம சகா, ராமன் அழகா சொன்னார் வால்மீகி ராமாயணத்துல, இனிமேல் வரக்கூடியவள் ஆத்ம சகா. அதுவும் ஒவ்வொருத்தரும் சீதையினிடத்துல சொல்றார், நாம காட்டுக்கு போறோம் நினைக்காத, காட்டுக்கு போறோம்னா சாதாரணமான மனிதர்களை சந்திக்க போறது இல்லை, ஆத்ம சகாக்களை சந்திக்க போறோம். ஆத்ம சகா அப்படின்னா ஆபத்துல இருக்கும் பொழுது யாரு காப்பாத்துறானோ அவன் தான் ஆத்ம சகா இல்லையா? நாம நல்லா இருக்கும் பொழுது நம்ம கூடவே இருக்கக்கூடியவாள் ஆத்ம சகா கிடையாது. நாம கஷ்டப்படும் பொழுதும் நம்மை விட்டு யார் விலகாமல் இருக்கிறார்களோ, நம்முடைய கஷ்டத்தில் யார் பங்கு கொள்கிறார்களோ, அதே மாதிரி அவர்களுடைய கஷ்டத்துல நாம் பங்கு கொண்டால் அப்படி இருக்கக்கூடியவர்கள் தான் ஆத்ம சகா இல்லையா? நான் இருக்கேன், என்னுடைய ஃப்ரெண்ட் இருக்கான், என்னுடைய ஃப்ரெண்டினுடைய கஷ்டங்கள் எல்லாத்திலையும் நான் பங்கேற்றுக் கொள்கிறேன், என்னுடைய கஷ்டத்தில் எல்லாத்திலையும் அவன் பங்கேற்றுக் கொள்கிறான். சந்தோஷமோ துக்கமோ நாங்கள் பரஸ்பரம் பேசிக்கொண்டு எல்லாத்தையும் சரி செய்து கொள்கிறோம். அவனுக்கு தெரியாத ரகசியம் என்னுடைய ரகசியம் இல்லை, எனக்கு தெரியாதது அவனுடைய ரகசியம்னு ஒன்றும் கிடையாது. இப்படி இருந்தோம்னா அதுதான் வந்து ஆத்ம சகா அப்படின்னு சொல்லப்படும். அப்படிப்பட்ட நண்பர்கள் இருந்தால்தான் எதவானாலும் சாதிக்கலாம் அப்படின்றதுக்கு ராமாயணம் ஒரு உதாரணம். எங்க சீதையே பிரிஞ்சு மனைவியை பிரிந்திருக்கும் பொழுதும், அப்பேற்பட்ட மனைவியை பிரிந்திருந்தாலும் ராமன் எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல், மனசுக்குள்ள கஷ்டம் இருக்கலாம், வெளியில் அவர் எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல், எப்படி இருந்தாலும் சீதையை நாம் காப்பாற்றி விடலாம் அப்படின்ற ஒரு தைரியத்தோட ராமன் பழகிறார் அப்படின்னா எதனால பழக முடியும்? இப்படிப்பட்ட ஆத்ம சகாக்கள் இருக்கிறதுனால மட்டும்தான் அவரால் பழக முடிஞ்சது. ஆழ்வார் சொல்றார், ஏழை ஏகலன் கீழ்மகன் என்னாது இன்னொரு இல்லையா? அதுவும் இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன் கிடையாது, இவரோ சக்கரவர்த்தி திருமகன் இல்லையா? இவர் நாட்டில் எப்பேற்பட்ட சக்கரவர்த்தி இவர், இப்படிப்பட்ட சக்கரவர்த்தியா இருக்கக்கூடியவர் யாரிடத்துல பழகிறார் அப்படின்னா ஒரு வேடுவன், யாரிடத்துல பழகிறாருன்னா ஒரு குரங்கு கூட்டத்தினுடைய தலைவன், யாரிடத்துல பழகிறார் அப்படின்னா ஒரு அசுர குல வேந்தன். இப்படி இருக்கும்போது இவர் பழகிறவரெல்லாம் இவரோ இக்ஷ்வாகுனாம் இயம்பூமி நீ சொல்ல போறார் இந்த லோகம். அதுவும் ஆசேது ஹிமாச்சலம் அப்படின்னு நம்ம சொல்றோமே, அது பூர்த்தியா சமுத்திர பர்யந்தம் என்ன இடம் இருக்கோ இந்த லோகம், இந்த லோகம் எல்லாம் என்னுடையது அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாரோட பழகிற, சிருங்கிவேலபுரம் அப்படின்றது சரையு நதிக்கரையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன குக்கிராமம். அந்த குக்கிராமத்துக்கு, அதுவும் அவன் கப்பம் கட்டுறவனோ இல்லையோ அது கூட சொல்லப்படல இல்லையா, அவன் யாருன்னு கூட சொல்லப்படல. அந்த சின்ன வயசுல ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து விளையாடினாள் அப்படின்னு சொல்லப்படுறது. அதுவும் சின்ன வயசுல விளையாடினால் வால்மீகி ராமாயணத்தை சொல்றான். அதுவும் மற்ற புராணங்கள்ல பார்க்கும்போது எப்படியெல்லாம் விளையாடினார்கள் குகனும் ராமனும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்கே அவர் போனாரா இல்ல அவர் வந்து இங்க வந்தாரா, அயோத்தியிலேருந்து இவர் சிங்கிவேலபுரத்துக்கு போனாரா இல்ல சிங்கிவேலபுரத்திலேருந்து அவன் தான் அயோத்திக்கு வந்தானா, அதெல்லாம் எதுவுமே தெரியல. யார் எப்படி ஃப்ரெண்ட் ஆனார்கள் அதெல்லாம் ஒண்ணுமே தெரியல. ஆனால் ராமன் அப்படின்னு சொல்லிட்டாலும் அவன் விழுந்து சேவிக்க ஆரம்பிச்சிருவான். இவர்கிட்ட வந்து குகன் அப்படின்னு சொல்லிட்டாலும் கையில என்ன இருக்கோ அதை எடுத்து கொடுத்துருவாராம். குகன் பேரை சொன்னியே அப்படின்னு எடுத்து கொடுத்துருவாராம். அப்படி ஒரு நட்பு ராமனுக்கும் குகனுக்கும் இருக்கு. அந்த மாதிரியான ஒரு குகனை சந்திப்பதற்காக ராத்திரி போய் சொல்றார். அவன் பாருங்கோ, அவன் ராத்திரி தங்குவதற்கான எல்லா சௌகரியத்தையும் ஏற்பாடு பண்றான். இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு பிரமாதத்தை சொல்றான், 14 ஆண்டு காலம் நீங்க இங்கேயே இருக்கலாம், எங்கேயும் போக வேண்டிய அவசியமே இல்லை. அயோத்தி மாநகரத்திலிருந்து வெளியில வந்தாச்சு, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. பாரத தாண்டியாச்சு இல்லையா, எல்லையானது முடிகிறது, எல்லையானது ஆரம்பிக்கிறது. நாம பார்த்துருக்கோம் இல்லையா, அயோத்தி மாநகர் எல்லையானது முடிஞ்சிடுச்சு, சிங்கிவேரத்துடைய எல்லையானது ஆரம்பிச்சிருக்கு. அதனால எல்லை முடிஞ்சிருக்கிறது. இங்க நீங்க 14 ஆண்டுகள் இங்கே இருக்கலாம், இருக்க முடியாது, 2 நாட்கள் இருக்கேன் அப்படின்னு சொல்லி 2 நாட்கள் அங்க ஏன்னா பக்கத்துல அயோத்தி ஜனங்கள் மொத்த பேரும் இருக்கா இல்லையா, மொத்த ஜனங்களும் கோடிக்கணக்கான ஜனங்கள் அயோத்தியில இருக்கக்கூடிய மொத்த பேரும் ராமனோட கலந்து வந்துட்டான். அயோத்தி மாநகரமே காலியா இருக்கு, என்ன பண்றது ஒன்னும் தெரியவே இல்லை. சரி, இவர் என்ன பண்றா, நேரம் அங்கேருந்து கிளம்பி ராத்திரி யாருக்கும் தெரியாமல் குதிரைய சுமந்திரர் என்ன சொல்றார், குதிரைய புல்லு மேல ஓட்ட சொல்றார். ரோட்ல ஓட்டினா குதிரையினுடைய சக்கரத்தினுடைய அந்த உருவத்தை வச்சு அந்த போன வழி பாதையை வைத்து ஜனங்கள்லாம் பின்னாடி வந்துருவா, அவர்கள் எல்லோரும் தூங்கி கொண்டு இருக்கிறார்கள், அதனால நீ வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய புல்லு மேல ஓட்டுன்னு சொல்ற. அங்கே நீ இன்னொரு ஊருக்கு போன உடனே அங்க போய் இருக்காரு. அதுக்குள்ள இங்க பரதன் வந்துட்டான். அப்பா, இறந்த செய்தி கேட்டு பரதனை வரவழைச்சிட்டாரு. நல்லா பாருங்கோ, அந்த நாளிலேயே அவன் கேகேயத்துல இருக்கான். கேகேயன்றது இன்னைக்கு இருக்கக்கூடிய பாகிஸ்தானுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு தேசம் இல்லையா, இங்க இருக்கக்கூடியது அயோத்தி. அவன் வரணும், வரத்துக்காக சக்கரவர்த்தியோ போயிட்டாரு. போயிட்டவர் என்ன பண்ற, அன்னைக்கே வந்து தைலத்தெல்லாம் பூசி என்ன கொப்புற மாதிரி ஒன்று வச்சு அது உள்ள போட்டு வச்சிருக்கா, உடலை கொண்டு ஏன் அங்க கொண்டு வச்சிருக்கா அப்படின்னா, அதாவது பதப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். எப்போ ராமாயண காலத்திலேயே அந்த பதப்படுத்தி வைக்கக்கூடிய ஒரு முறையானது இருந்திருக்கு. அதனால அத்தனை நாட்களுக்கு பதப்படுத்தி வைத்து விட்டு அதன் பிறகு பரதம் வந்த உடனே எல்லா விதமான ஈமை கடன்கள் எல்லாத்தையும் பூர்த்தி பண்றான். இதெல்லாம் நிறைய கதை இருக்கு. அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுனே வரா, அதாவது எதுவுமே சொல்லாம அவனை அழைச்சிட்டு வரா. அயோத்தி எப்படி இருக்கும்ன்றத முன்னாடி பார்த்திருக்கான். அதுவும் பரதம் பரவாயில்ல, அயோத்தி எப்படி இருக்கணும், ரொம்ப நாள் கழிச்சு வராங்க. ஆனா பரதனை பார்த்த உடனே ஜனங்கள்லாம் உள்ள போயிடுறான். அதாவது சிறுங்கிவேலபுரத்துல திரும்பி வந்த ஜனங்கள்லாம் மறுபடியும் பரதனை பார்த்த உடனே உள்ள போயிட்டான். என்ன உள்ள போயிட்டா அப்படின்னு பார்த்தவன, அங்க போய் பார்த்தா சக்கரவர்த்தி இறந்து போயிட்டார் அப்படின்ற விஷயம் தெரியுது. சக்கரவர்த்திக்கு ஈமை கடன்கள் எல்லாத்தையும் பூர்த்தி பண்றார். பூர்த்தி பண்ணி விட்டு வந்து அம்மாக்கள் எல்லாரையும் பார்க்கிறார், கோசலி நிறத்தை பார்க்கிறார், பேசுறார். நீ நினைத்ததெல்லாம் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு கோசலை பரதனை ஆசீர்வாதம் பண்றா. அதுக்கப்புறம் சொல்றார், எதுவுமே எனக்கு நான் நினைச்சு வந்தது எதுவும் கிடையாது இல்லையா. அதுவும் ராமன் சொல்லிட்டு போற, கம்மன் ரொம்ப அழகா வர்ணிக்கிறான், என் பின்னவன் பெற்ற செல்வம் எல்லாம் யான் பெற்ற செல்வம் ஒன்றோ அப்படின்னு ராமன் கைகை இடத்துல சொல்றான். மன்னவன் இட்ட பணி என்றால் நுண்பணி மறுப்பேனோ அப்படின்னு. மன்னவன் இட்ட பணி என்றால் அப்பா சொன்னார், அப்பா சொன்னார்னு ஏன் சொல்றீங்கோ, நீங்க சொன்னான்னு சொன்னா நான் சொல்ல போறேன், நீங்களே சொல்லலாமே. என் பின்னவன் பெற்ற செல்வம் எல்லாம் நல்லா பாருங்க. கைகை என்ன நினைச்சா, ராமன் காட்டுக்கு போயிட்டான்னா கைகை நாட்டை ஆளுவாள், அதாவது பரதன் நாட்டை ஆளுவான் அப்படின்னு நினைச்சான். இல்லையே, அயோத்தியை விட்டு ராமன் போனான், அயோத்தியில பிரவேசிக்கவே இல்லை பரதன் இல்லையா. அவன் ஏதோ நந்தி கிராமத்துல உட்கார்ந்து அவன் ராஜ்யத்தை ஆட்சி பண்ணான். ராமன் மரவுரியை தரித்துக் கொண்டான், பரதனும் மரவுரியை தரித்துக் கொண்டான். ராமனும் தலையில படுத்துட்டான், பரதனும் தலையில படுத்துட்டான். ராமனுக்கு சீதை கைகரியம் பண்ணிட்டு இருந்தான், பரதனுக்கு மாந்தவி கைகரியம் பண்ணான். யாருமே அயோத்திக்கு போகவே இல்லை. அப்போ என் பின்னவன் பெற்ற செல்வம் எல்லாம் யான் பெற்ற செல்வம் என்றும், நான் என்ன செல்வங்கள் எல்லாம் பெறணும் அதைத்தானே பரதனும் பெறப்போகிறான் அப்படின்றத ராமன் ரொம்ப சூக்மமாக அன்னைக்கே கைகை எடுத்து சொல்லிட்டு போயிட்டான். சரி, யார் பேர்ல தப்பு, ஒரு சங்கத்தை கூட்டுறான், யார் பேர்ல தப்பு அப்படின்னு பார்த்தால் ஒவ்வொருத்தர் பேர்ல சொல்றான். ஒருத்தர் சொல்றான், கோத்தலை பேர்ல தான் தப்பு, சண்டை போட்டுருக்கணுமா இல்லையா, கோத்தலா தேசம் வேற அயோத்தியா தேசம் வேற, சண்டை போட்டுருக்கணும், சண்டை போட்டு தன்னுடைய உரிமையை பெற்று இருக்க வேண்டும். ஆனா அவ கோத்தலை பெற்றுக்கொண்டவில்லையே, அதனால கோத்தலை மேல தப்பு. கைகையை சொன்னா என்ன புத்தி போச்சு தசரதனுக்கு, கைகை மேலதான் தப்பு, அதாவது தசரதன் மேலதான் தப்பு, தசரதன் மேல தப்பு இல்ல, மந்திரை மேலதான் தப்பு, கூலிதான் சொன்னான், கூலிதான் இதற்கெல்லாம் தப்பு. அதனால யாருக்கு தப்பு, கடைசியில ஒருத்தர் ஏன்னு சொல்றாரு, ராமச்சந்திரமூர்த்தி மேல மட்டும்தான் தப்பு, மற்றவர்கள் மேல தப்பு கிடையாது. ராமச்சந்திரமூர்த்தி போராடி இருக்கணும். ஒரு சக்கரவர்த்திக்கு மகனாக பிறந்தவன் தன்னுடைய உரிமையை விட்டு கொடுத்து விட்டு ஒரு இடத்த விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு ஓடி போறானா? அவர் சக்கரவர்த்திக்கு மகனாக பிறப்பதற்கே லாயக்கு இல்லாதவர் தானே இல்லையா? அந்த சராசரங்களுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய ஒருத்தர் தன்னுடைய பூமியை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு ஓடி போறார் அப்படின்னா அவர் ராஜாவாக இருப்பதற்கு தகுதியே இல்லாதவர். இதத்தான கைகையும் சொன்னா, இதத்தான கூனியும் சொன்னா அப்படின்னு ஒருத்தர் வந்து சொன்ன உடனே அதுக்கு பரதன் சொல்றார், கோத்தலை மேல தப்பு இல்ல, தசரதன் மேல தப்பு இல்ல, மந்திரை மேல தப்பு இல்ல, ஏன் சக்கரவர்த்தி மேலையும் தப்பு இல்ல, அதாவது ராமச்சந்திரமூர்த்தி மேலையும் தப்பு இல்ல, யார் மேல தவறு அப்படின்னா, மத்தாபமே மாத்திர நிமித்தமா சீத, என்னுடைய கைகைக்கு மகனாக நான் பிறந்த மருகோ அது மட்டும்தான் தவறோ தவிர வேற எதுவும் தவறே கிடையாது. கைகைக்கு நான் மகனாகவே பிறந்திருக்க கூடாது. ஆனால் தான் கம்மன் சொல்லும்போது நான் உனக்கு மகனும் இல்லை, நீ எனக்கு தாயும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கலந்து போயிடுற. கலந்து நேர போற குகன் பார்க்கிறான், பரதன் ராமனை காட்டிலும் அழவிட மாட்டான். அவ அம்மா வந்து ராமனை காட்டுக்கு போக சொன்னான், காட்டுல இருந்து 14 வருஷம் தெரிஞ்சு அயோத்திக்கு வந்துருவாங்கன்ற பயத்துல பரதன் ராமனை காட்டிலும் வாழ விடாமல் இருப்பதற்காக படைகளை திரட்டிட்டு வராம போல் இருக்கு. அயோத்தி ஜனங்கள் எல்லாரையும் திரட்டி கொண்டு வருகிறான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பரதனை அழித்தே தீர வேண்டும் சிங்கிவேர குளத்துல குகம் தயாரா இருக்கான். ஆனால் பரதன் வர வர கிட்ட வர வர பார்க்கும் பொழுது மட்டும் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி எந்த உருவத்தில் இருக்கிறாரோ அதே உருவத்திலேயே இருக்கான் பரதன். பார்ப்பதற்கு நடந்து வரக்கூடிய நடை உடை பாவனை எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது அப்படியே சக்கரவர்த்தி திருமகனாக இருக்கக்கூடிய ராமச்சந்திரமூர்த்தி எப்படி நடந்து வருவாரோ அதே போல இருக்கு. அதனால பார்க்கிறான் குகன், கம்பன் ரொம்ப அழகா சொல்றார், எம்பெருமான் பின் பிறந்தார் இழைப்பரோ பிழைப்பு அப்படின்னா குகன் தன்னைத்தானே மாத்திக்கிறான். எம்பெருமானுக்கு பின்னாடி பிறந்தவன் கண்டிப்பா தப்புன்னு பண்ணுவானா இல்லையா? எம்பெருமானுக்கு எதிராக பிறந்தவன் தானா தப்பு பண்ணலாம். எம்பெருமானோடு சேர்ந்து பிறந்தவன், எம்பெருமானோடு சேர்ந்து இருந்தவன், எம்பெருமான் பழகிய திசையெல்லாம் பழகியவன் எப்படி தப்பு பண்ணுவான்? நாம இவ்வளவு தப்பாக நினைச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வருத்தப்பட்டு பரதனை அழைத்து உபசரித்து எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சித்திரக்கூடத்துக்கு அழைச்சிட்டு போறான். அவன் பரதன் சித்திரக்கூடத்துக்கு அழைச்சிட்டு போனான்னு தகப்பனார் போயிட்டாருன்றதை கேள்விப்பட்டு பரதன் பரதன் விஷயமாக கேள்விப்பட்டு எல்லாரையும் தகப்பனாருக்கு செய்ய வேண்டிய ஈமை கடன்கள் எல்லாத்தையும் சக்கரவர்த்தி திருமகன் ராமச்சந்திரமூர்த்தி பண்றார். இதை பண்ணி முடிச்ச உடனே பரதன் சொல்றான், கலந்து வாங்க நம்ம ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்றான். கைகேயி என்பவள் ஒரு சூன்யகாரி தான். நல்லா பார்த்துக்கோ, அப்ப கூட ராமன் சொல்றார் கைகேயி எந்த விஷமும் வெச்சக்கூடாது, பிரதிஜை பண்ணுன்றார், சத்தியம் பண்ணி சொல்லு, இனி உன் வாயால கைகேயியை திட்டி ஒரு வார்த்தை கூட வரக்கூடாதுன்ற ராமன் சத்தியம் பிரதிஜை வாங்கிக்கிறார். இனி நீ என்ன வேணாலும் பேசலாம், ஆனால் கைகேயியை நிந்தித்து ஒரு விஷயம் கூட உன்னால மனதளவுல கூட நினைக்க கூடாது அப்படின்னு பரதனிடத்திலே பிரதிஜை வாங்கிக் கொள்கிறார். ஊருக்கு வரமாட்டா, ஊருக்கு வரமாட்டேன்ற, ஏன்னா மேல காரியம் அவன் இல்லையா? இவனோட வந்து அயோத்தி மாநகரத்தை ஆண்டுகிறார், அவர் வந்து வந்தார், அவர் காரியம் வேற ஏதோ இருக்கு, மேல போய் வேற காரியங்கள்லாம் ஆகணும். இன்னும் இவரை பார்ப்பதற்காக எத்தனையோ பேர் காத்துட்டு இருக்கா, ஒரு வயதான கேள்வி இவனுக்காகவே உட்கார்ந்து இருக்கா, இவன் வருவான்னு சொல்லிட்டு பல ஜென்மாக்களாக காத்துட்டு இருக்கா மோட்சத்துக்கு போகாம. சபரியின் மோட்ச சாட்சியை கூட்டாலே சபரியுடைய மோட்சத்துக்கு எல்லாத்துக்கும் மோட்சம் கொடுக்கிறவன் அவருடைய மோட்சத்திற்கு சாட்சி பூத்தனா இருக்கான். சாட்சி பூத்தனா அவன் மோட்சம் போறதுக்கு இவன் சாட்சியா இருக்கான். அந்த மாதிரி காரியங்கள்லாம் பண்ண வேண்டியிருக்க இவன் அயோத்திக்கு வருவான், அதனால பாதுகையை கொடுக்குறான். பாதுகா பட்டாபிஷேகம் ஆகுது, பாதுகையை வாங்கிட்டு இவன் 14 வருஷம் நான் 6 வேணும் சொல்லிட்டு இந்த நாள் இந்த நட்சத்திரம் இந்த நேரம் இந்த திதி இந்த லக்னம் இந்த நிமிஷத்துல நான் வரல, நீ வரலன்னா நான் அக்னிகுண்டத்துல பிரவேசித்து விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பரதன் கலந்துகொள்றார். இவர் அதுக்கப்புறம் ஆரண்ய காண்டம் ஆரம்பிக்கிறது. இவ்வளவு நேரம் சொன்னது அயோத்தியா காண்டத்தினுடைய 131 சர்க்கம், ஏறக்குறைய 7000 ஸ்லோகத்தினுடைய சுருக்கம். இவ்வளவு நேரம் இப்ப இந்த 20 நிமிஷம் சொன்னது 7000 ஸ்லோகங்களுடைய சுருக்கம். இதுக்கப்புறம் பிரவிசத்து மகாரண்யம் அப்படின்னு பயங்கரமான காடுகள்ல பிரவேசிக்கிறார். இது ஆரண்ய காண்டம் ஆரம்பிக்கிறது. பிரவிசத்து மகாரண்யம் 1000, அதாவது பயங்கரமான காடுகள், அதாவது தண்டகாரண்யம், அதாவது இன்னைக்கு இருக்கு இல்லையா சோலாப்பூர்ல, அதாவது மகாராஷ்டிரால தொடங்கி ஹயாஸ்பட் வரைக்கும். ஹயாஸ்பட்ன்றது கிஷ்கிந்தா, இன்னைக்கு கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஹயாஸ்பட் தான் கிஷ்கிந்தா. அந்த ஹயாஸ்பட் வரைக்கும், அதாவது மராட்டி மகாராஷ்டிராவுடைய விதர்ப தேசத்துடைய ஆரம்பத்துல தொடங்கி, விதர்பான்ற பேர் வந்து பின்னாடி வந்தது, மகாபாரதத்துல ஆரம்பிச்சது விதர்பான்ற பேர். விதர்ப தேசத்துல ஆரம்பிச்சு இந்த கிஷ்கிந்தா பர்யந்தம் அந்த நாள்ல ராமச்சந்திரமூர்த்தியினுடைய காலத்துல அது வெறும் மகாரண்யம், வெறும் பயங்கரமான காடுகள். இன்னைக்கு ஒரு கல்யா வெஸ்டர்ன் காட், அந்த வெஸ்டர்ன் காட்ஸோட முடிவு அதெல்லாம் பயங்கரமான. வெறும் இருக்கும்போது யாரும் போன் பண்ண மாட்டான், இந்த மாதிரி உபன்யாசத்துல இருக்கும்போது தான் பத்து பேர் போன் பண்ணுவான். சரி, இந்த மாதிரி மகாரண்யத்துல பிரவேசிக்கிறார். மகாரண்யத்துல பிரவேசிக்கும் பொழுது ஒவ்வொரு முனிவர்கள் அங்க யாக யஜ்ஞங்கள் தான் நடக்கிறது, முனிவர்கள் தான் தபஸ் பண்றார். அதுவும் அந்த முனிவர்கள்னா எப்படா ராமன் வருவார் அப்படின்னு காத்திருக்கா, அதுவும் பல்லாயிரக்கணக்கான வருஷங்களாக தபஸ் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய மகா முனிவர்கள். அவெல்லாம் எதை எதிர்பார்த்துருக்கான்னா வேற ஐகிக்க பலன். ஐகிக்க பலன்னா இந்த லோகத்துல அனுபவிக்கக்கூடிய பலன்களை எதிர்பார்த்தவா இல்ல, ஆமுஷ்ணிக்கமான லோகம், பரலோகத்துல எந்தெந்த பலன்களை அனுபவிக்க வேண்டுமோ அந்த பலன்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பலன் எது அப்படின்னு பார்த்தால் எம்பெருமான் கடவுளோடு சேர்ந்து நாம மோட்ச தசையில அனுபவிக்கக்கூடிய விஷயம். மோட்ச தசைக்கு போய் யார் அனுபவிக்க போறோமோ அவன் நடந்து வரான். எது மரவுரி தரித்து கொண்டு மனைவியோட சேர்ந்து நடந்து வரான். அதுவும் சொல்றார் அக்ரத பிரயம் ராமஹா, ரொம்ப அழகா சொல்றான் இல்லையா. பிரணவம் அகார உகாரம் அகாரம், இந்த மூன்று எழுத்துக்கள் சேர்ந்தது பிரணவம், ஓம் அப்படின்ற அச்சரம். அந்த பிரணவம் அச்சரம் எப்படி இருக்கோ அதே மாதிரி நடந்து போறான் இல்லையா. அகாரம் அப்படின்றதுனால பெருமாள் சொல்லப்படுறார், அகாரோவை விட்டு அப்படின்னு அப்படின்றதுனால பெருமாள் முதல்ல பெருமாள் நடந்து போறார். உகாரம் அப்படின்றது பிராட்டி சொல்லப்படுறது, தாயார உகாரத்தினால சொல்றான். அந்த உகாரம் எதுன்னா நடுவுல பிராட்டி நடந்து போறான். மகாரஸ்து தயோர் தாசா மா அப்படின்னு இருக்க அந்த மானால அவர்களுக்கு தாசபூத்தர்களாக இருக்கக்கூடிய நம்மை போன்ற ஜீவர்கள், நம்மை போன்ற மனிதர்கள் அந்த மகாரத்தினால சொல்லப்படுறான். நம்மை போன்ற மனிதர்கள் முதல் மனிதனாக இருக்கக்கூடியவன் யார் அப்படின்னா ஆதிசேஷன். அந்த ஆதிசேஷன் சுரூபமா இருக்கக்கூடிய லக்ஷ்மணன் பின்னாடி மூணாவது நடந்து போறார். ஆனால்தான் பிரணவத்தை அப்படியே காட்டுகிறார்கள். அக்ரத பிரயோ ராமா, ராமாயணம் சொல்றது சீதா மத்திய சுமத்தியமா பின்னாடி லக்ஷ்மணன் நடந்து போகிறான். பார்க்கும் பொழுது அப்படியே பிரணவம் எப்படி செல்லுமோ இல்லையா அந்த மாதிரி வேதமே நடந்து போறது. வேதத்துல இந்த மூணு விஷயம் தான் சொல்லியிருக்கா, ஒன்னு பெருமாளை பற்றி சொல்லியிருக்கா, ஒன்னு தாயாரை பற்றி சொல்லியிருக்கா, இன்னொன்னு நம்மை பற்றி சொல்லி இருக்கிறார்கள். அது மொத்தம் அப்படியே நடந்து போறது, வேதமே நடந்து போயிட்டு இருக்கு. இந்த வேத சொரூபத்தை சேவிப்பதற்காக அந்த மகாரண்யத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் காத்துருக்கான். இதுல என்ன ஆச்சரியம், அதுக்காகத்தானே அவள்லாம் இருக்கா, அதுதானே யாக யஜ்ஞம் பண்ணிட்டு சுவாஹா சுவான்னு சொல்லிட்டு எதுக்காக அவர்கள் இருக்கிறார்கள். அந்த சுவாகாரம் பண்றது எதுக்காகனா இந்த சேவையை சேவிப்பதற்காகத்தான் இருக்கா. அந்த சேவையை அவர்கள் அப்படியே சேவிக்கிறார்கள். அதுவும் இவ நடந்து போறா, நடந்து போகும்போது பார்த்தால் அங்க நிறைய விஷயங்கள் நடக்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதுல நடுவுல கரண் திருஷிரசன், அங்க அஜோமுகின்னு ஒருத்தி, அவ ஒரு ராட்சசி, அதுக்கப்புறம் கரண் திருஷிரசன் ரெண்டு ராட்சசால் அவளுடைய வதம் நடக்கிறது. 14,000 ராட்சசர்களை வதம் பண்ணுகிறார்கள். இந்த மாதிரி எல்லாம் வதம் பண்ணும் பொழுது அதுக்கப்புறம் பிறகு சூர்பனகர் வரா. ரொம்ப அழகா ராமாயணத்தை ஏற்கனவே ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி இங்க உபன்யாசம் பண்ணும்பொழுது ஒரு தலைப்பு சொன்னேன் இல்லையா, ராமாயணத்தினுடைய இரண்டு பெண் கதாபாத்திரங்கள் தான் ராமாயணத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒன்று சூர்பனக, இன்னொன்று மந்திர. ராமாயணம் நன்றாக நிறைவேறியதற்கு, ராமனுடைய அவதாரம் நிறைவேறியதற்கு காரணம் ரெண்டே பேர் தான். ஒன்று மந்திர, அதாவது மந்திரை கூணியானவர் ராமாயணத்தை ஆரண்ய காண்டம் வரைக்கும் கொண்டு வந்து விட்டார். ஆரண்ய காண்டத்தில் இவ்வாயிட்டு போனா முடிவு பரிந்தோம். யாரு சூர்பனகர், கிருபானந்த வாரியார் சுவாமி சொல்வார், அவருடைய உபன்யாசத்தை நான் கேட்டிருக்கேன், இரண்டு கதாபாத்திரங்கள் இல்லைன்னா ராமாயணமே இல்லை. யார் ரெண்டு கதாபாத்திரம் அப்படின்னா அங்க இருக்கிறவாள்லாம் ராவணன் சொல்லுவா, ராமன் சொல்லுவா, எத்தனையோ பேர்லாம் சொல்லுவா திருவண்ணாமலையில் நடந்த உபன்யாசம். அப்ப அதுல அவர் சொல்றார் திருப்பொழியில, எல்லாரும் என்னென்னவோ சொல்றீங்களே, இரண்டு கதாபாத்திரங்கள் எது அப்படின்னா ஒன்னு சூர்பனக மற்றொன்று கூலி. இவா ரெண்டு பேர் இல்லைன்னா நடந்திருக்கவே நடந்திருக்காது அப்படின்னா. அதுவும் ராமன் சொன்னா கோசலி நிறைய தான தர்மங்கள் பண்ணிட்டே இருக்கான் பட்டாபிஷேகம். ராமன் தான் என்ன பண்ணா கூலியை கூப்பிட்டு அவன் பட்டாபிஷேகம் பண்ணிட்டு ஏற்பாடு பண்ணுறாரு. உனக்கு வேலையே இல்லையா, உன் வேலையை போய் பார்க்க வேணாமா போய் பாருன்றார். அந்த மாதிரி ராமனே ஏற்பாடு பண்றார் அப்படின்னு சொல்லியிருக்கான். இதோட நம்ம ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம பெருமாள் இருந்த உடனே நம்ம மேல இருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கலாம். அப்படிப்பட்ட சூர்பனகையானவர் ராமனை பார்த்து சந்தோஷப்பட்டு கலந்து வரார். ராமனை பார்த்த உடனே அவருக்கு தோன்ற விஷயங்கள் ஆனந்தமா இருக்கு. இது எல்லாத்தையும் வால்மீகி ரொம்ப அழகாக வர்ணிக்கிறார். ராமனிடத்துல வந்து தன்னுடைய உருவத்தை மாற்றிக்கொண்டு ரொம்ப அழகான உருவத்துல வந்து எடுத்த உடனே ராமன் அவர்கிட்ட பேசல, அவரே எல்லாத்தையும் தன்னுடைய சரித்திரத்தை எல்லாத்தையும் ஆரம்பிக்கிறார். அவ்வளவு சில வார்த்தைகள் சொல்றான், விபீஷணர்க்கு தர்மாத்மா அப்படின்னு அவ்வளவு சொல்றான். தன் தரித்திரத்தை சொல்லும்போது உண்மையாதான் பேசுறார், உண்மை விஷயங்களை தான் சொல்றான், தான் எப்படிப்பட்டவள் அப்படின்றதெல்லாம் சொல்றான். சர்வலோகத்துக்கும் அதிபதியா இருக்கக்கூடிய ராவணனுடைய தங்கைங்கிறான். யாருகிட்ட? சர்வலோகத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடிய புருஷனிடத்துல தான் சர்வலோகத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடிய ராவணனுடைய தங்கை அப்படின்னு சொல்றான். அந்த அளவுக்கு அவன் நடந்துக்கிறான். அதுக்கப்புறம் சூர்பனகியானவள் நேரடியாக ராமன் இவன் வந்து கல்யாணம் ஆயிடுச்சுன்ற விஷயத்த சொல்லிட்டு ரொம்ப அழகா இருக்கும், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இன்னொருத்த வரா அவன் என்ன கிளம்ப அழகா இருப்பான், அவன் ஒருவேளை கல்யாணம் ஆயிடுச்சு ஆனா பாரியோட வரல, பாரியா சார்த்தி அப்படின்ற பாரியா சார்த்தி அப்படின்னா அவனுக்கு தான் ஒருவேளை பாரியா தேவைப்படுறாள் போல இருக்கே அப்படின்னா. எங்க தேவைப்படுறாள் அப்படின்னா லக்ஷ்மணன் நினைச்சு பார்க்கிறார். என்ன அப்படின்னா சீதை வந்து எல்லா விதமான ராமனுக்கு எல்லா விதமான கைங்கரியத்தையும் லக்ஷ்மணன் பண்றார். ஆனால் வந்து சீதைக்கு கைங்கரியம் தொண்டு செய்வதற்கு ஆள் இல்லை, சீதை எல்லா காரியத்தையும் தானே பண்ணிக்கிறார். ஒரு நாள் புராணங்கள்ல சொல்லப்படுறது அவள் தலைக்கு தீர்த்தமாகறப்பெல்லாம் தலை தேய்ச்சி விடுறதுக்கு ஆள் இல்லாம கஷ்டப்படுறாள். அப்ப நினைக்கும் போது லக்ஷ்மணன் சொல்றார், ஒருவேளை ஊர்மிலாவை நம்ம ஐஷன் வந்துருக்கலாமோ என்னவோ, ஊர்மிலே ஐஷன் வந்துருந்தா சீதைக்கு நான் ராமனுக்கு தொட்டு புரிகிறேன், சீதைக்கு ஊர்மிலா தொட்டு புரிந்திருப்பாள் அப்படின்ற எண்ணம் வரும். உடனே அப்ப தோன்றது ராமன் அதாவது மைண்ட் வாய்ஸ் நினைச்சுட்டு வெளியில பேசிட்டார். அதை வந்து ராமன் சொல்றார், இந்த மாதிரி அவன் தான் ஒருவேளை பாரியை எதிர்பார்த்திருக்கான், அவன் ஊர்வலத்துல ஐயோ சூர்பனையை பார்க்கிறார், இவன் கருப்பா இருக்கான், இவன் அவ்வளவு ஒன்றும் சுவாரஸ்யமும் இல்லை, இவனுக்கு ஆல்ரெடி மனைவியும் இருக்கா, இவன் பார்த்தா மரவரிதான் தரிச்சுட்டு அந்த அளவு இல்லை, அங்க பார்த்தால் பையன் ரொம்ப நல்லா இருக்கான், சின்ன பையனாவும் இருக்கான், வெள்ள வெள்ளையனும் இருக்கான், நல்ல தீக்ஷ்ணமான வாழ்க்கைக்கு சொல்றார், தீக்ஷ்ணமான நெற்றி கூர்மையான கண்கள், இல்லையா ஒரு மானிடன் எப்படி இருப்பானோ அப்படியெல்லாம் இருக்கானா லக்ஷ்மணன். அந்த மாதிரி புஜபல பராக்கிரமத்தோட இவன் கையில வில்லு இல்லை, இவ ஏதோ வாசனையில உட்கார்ந்து அவன் என்ன வேலை சொன்னாலும் அந்த வேலையை செஞ்சு நான் பாடு உட்காந்துட்டு இருக்கான். அவன் அப்படி இல்லை, புஜபல பராக்கிரமத்தோட வரும்பொழுது அந்த ஷோல்டர்ல அந்த தனுசம் கையில அந்த அஸ்திரத்தையும் எடுத்துட்டு வரக்கூடிய அந்த சாமர்த்தியத்தை பார்க்கும்பொழுது அவன் எப்பேற்பட்ட புருஷன்னு தெரியுது அப்படின்னு லக்ஷ்மணன் கிட்ட போயிட்டு தன் விஷய பிரபாவத்துல அவர் என்ன சொல்ல, யாரா இருந்தா எனக்கு என்ன வந்தது மரியாதை எங்கேன்னு கலந்து வந்தது. எவ்வளவு சொல்லியும் கேட்கல, இப்படிப்பட்ட சீதைங்கிற ஒரு பெண் இருக்கிறதுனால தானே என்னை மாற்றி மாற்றி நீங்கள் கொண்டாடுகிறீர்கள் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அவர் சீதையின் மேல பாய்ந்த உடனே அண்ணா இதுகிட்டலாம் விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லி உடனே அவருடைய மூக்கையும் நாக்கையும் எல்லாத்தையும் காதுகள் கைகள் எல்லாம் எதெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் அதாவது துன்புறுத்தி அனுப்பி விடுகிறார்கள். அதோட சூர்பனகை நேரம் வந்து ராவணன் இருக்கப்படுது. அதோட ராவணன் இல்ல கரண் திருஷிரசன் கிட்டதான் முதல்ல போய் சொல்றார், கரண் திருஷிரசன்தான் உடனே 16,000 ராட்சசர்களோட ஜனஸ்தானத்துக்கு வரான். அவனால முடியாதுன்னு அதே தேசத்துல மறுபடியும் போறான், மறுபடியும் அங்க போய் ராவணன் இடத்துல சொல்றதாக கதை இருக்கு. இதுக்கப்புறம் சூர்பனகம் முடிஞ்சு ராவணன் வரா, ராவணன் வந்து சீதையை அபகரிச்சு மாயாமிருகமாக இங்கதான் நீ சொன்ன இல்லையா மாரீச்சன் பின்னாடி தேவைப்படுவான்னு சொல்லிட்டுங்க. அவன் என்ன பண்றான், லங்கையில போய் உட்கார்ந்துட்டு மாரீச்சன் வந்து ராட்சசன் ராவணனுக்கு மாமா, அதனால அவங்க போய் உட்கார்ந்து என்ன பண்றாங்கன்னா, ராமா ராமா ராமன் ராம நாமத்தை ஜபித்துக் கொண்டிருக்கிறாங்க. எங்க வெளியில வந்தா ராமன் கொண்டுடுவாரோன்ற பயம், அதனால உள்ளுக்குள்ள தன்னுடைய இருப்பிடத்துக்குள்ள உட்கார்ந்து ராமநாமத்தை ஜபிச்சுட்டே இருக்கான் பயம். இவங்க வந்து ராவணன் சொல்றாங்க, யாரோ ராமனா அப்படின்னா ராமன் கேட்டவனே பயம் வந்துருக்கு. விஷயத்தையே சொல்லல, யாரோ ராமனா அப்படின்னு சொன்னான், ஆரம்பித்தான் பிரஸ்தாவிச்சான் விஷயத்தை. அந்த விஷயத்தை பிரஸ்தாவித்த உடனே மாரீச்சனுக்கு பயம் வந்துருக்கு, ராமனா எங்க இருக்கா, ஐயோ ராமனா ராமனா. ஆனா ராமனை பற்றி எடுத்து சொல்லியும் யாருடைய அறவுரையும் கம்பன் சொல்றார், யாருடைய அறவுரையும் கேட்கல, யாருடைய அறிவுரையும் கேட்கல ராவணன் அப்படிப்பட்ட. ஏன்னா அவனுடைய மனசு மொத்தம் சூர்பனகை அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை சொல்லி ஏற்படுத்திருக்கார். அதுதான் ரொம்ப நல்லா இருக்கும். கம்பராமாயணத்துல பாத்தீங்கன்னா எந்த ஒரு கதாபாத்திரத்தையும் தவறாக சொல்வது அப்படின்னு எங்கேயுமே. ராவணனை பற்றி சொல்லும் பொழுதும் ராவணனுடைய வீழ்ச்சியும் ராவணனுடைய மாட்சியும் அப்படின்னு சொல்றார் கம்பன். எப்பேற்பட்டவன் ராவணன் அப்படின்றது நிரூபிக்கப்படுது. ஆனால் ஒரு பெண் அப்படின்னு சொல்லிட்டா எப்பேற்பட்டவனா இருந்தாலும் அவனுடைய புத்தி பேதலிக்கும் அப்படின்றதுக்கு ராவணனும் ஒரு காட்சி. என்னையோ அந்த மாதிரி சொல்றான், வில்வக்கும் நெற்றி என்றாலும் வேல்வக்கும் விழி என்றாலும் அப்படின்றான். சொல்லென்றான் சொல்லுக்கு ஓமையாகும் தான், சொல்லு வந்து சொல்லுக்கு ஓமையாயிட்டே போயிட்டே இருக்கும், ஆனால் எதுவுமே சீதைக்கு ஓமையாக ஆகவே ஆகாதுன்ற சூர்பனகை ராவணனை பார்த்து அதை கேட்டான். எப்ப வாயில பெண்ணுன்னு வந்ததோ உடனே இறங்கி சிம்மாசனத்துல இருந்து கம்பன் சொல்ற கடகடன்னு இறங்கி வந்து நின்றான். யாரோ ஒரு பெண்ணுன்னு சொன்னீங்க அதெல்லாம் விட்டு, மானிடர்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், யாரோ ஒரு பெண்ணுன்னு சொன்னீங்க அந்த பெண்ணோட டீடைல்ஸ் எல்லாம் சொல்லுன்றான். நேரம் வந்து அதை பற்றி கேட்கிறான், இதான் சமயம் அப்படின்னு ஆரம்பிச்சு அந்த தப்பிஷயமாகவே பேசுறாரு. பெண் இல்ல, சாதாரண பொன் மயில கூட மோசமா இருக்கும், அந்த மாதிரி இருக்கும் பெண் மயில் கூட அவளுக்கு ஊமையாக சொல்ல முடியாது, அப்படி இருக்கக்கூடியவள் அவள் அப்படின்னு சொன்னோட ராவணன்மாரா மாரீச்சனுடைய உதவியாக மாயாமிருகத்தோட வந்து நேரடியாக சீதையை அபகரித்துக் கொண்டு தெரிவினான். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்கு. அதாவது சீதையை கைவிடுத்து சென்றான் அப்படின்னு சொல்றார், பிராட்டியினுடைய கையெல்லாம் தொட முடியாது யாராலையும். ஏன்னா ராவணனுக்கு ஒரு சாபமும் இருக்கு, விருப்பம் இல்லாமல் பெண்ணை தொட்டால் அவனுடைய சிரசெல்லாம் வெடிச்சு போயிடும் சாபமும் இருக்கு, அதையினால கையை பிடிச்சு தொட்டான் அப்படின்னு ஒரு ராமாயணத்துல இருக்கு. ஒரு ராமாயணத்துல சமர்த்த ராமதாசர் ரொம்ப அழகா சொல்றார், அதாவது குடிலோட தூக்கிட்டு போயிட்டார் அப்படி, அதுதான் கம்பன் சொல்றார், குடிலோட தூக்கிட்டு போயிட்டார், மொத்தமா இருக்கிற இருப்பிடத்தோட தூக்கிட்டு போயிட்டார் அப்படின்றார். இன்னொரு இடத்துல துளசிதாசர்லாம் சொல்லும்பொழுது பௌமூர்த்தியும் அதுதான் சொல்றான். ரொம்ப அழகா சொல்றா, ஹனுமான நாளைக்கு நம்ம பார்க்க போறோம், ஹனுமான ஒரு அலக்கி வந்து நேர பிடிச்சி இழுப்போம், அந்த மாதிரி இலங்கையில இருக்கக்கூடிய ஒரு சுத்திர தேவத்தையே ஹனுமானுடைய நேரை பிடித்து இழுக்கும் பொழுது ராவணன் இழுக்க மாட்டானா, சீதையினுடைய நேரை பிடித்து நிஜத்தை இழுத்து செல்கிறான் அப்படின்னு ஒரு ராமாயணத்துல ராமாயணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி பல பேர் பல விதமாக சொல்றா, சீதையை அவன் அபகரித்துக் கொண்டு சென்று விட்டான். ராமன் வந்து பார்க்கிறார், தெரிஞ்சு போச்சு யாரோ அரக்கர் ராட்சசர் அபகரித்துக் கொண்டு சென்று விட்டார் அப்படின்னு சீதைக்கு என்ன ஆச்சு. அப்போ வரக்கூடிய விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கும். இந்த மாதிரி எவ்வளவு கஷ்டப்படுகின்றார் அப்படின்றது ரொம்ப நல்லாவே தெரியும். சீதை வந்து கோதாவரி நதி கிட்ட சொல்லிட்டு போறார், கோதாவரி நதியை பார்த்து பிரார்த்திக்கிறார், ஏ கோதாவரி தயவு செய்து என்னுடைய வீட்டுக்காரர் வந்தா இந்த மாதிரி ராவணன் என்பவன் என்னை அபகரித்து சென்று விட்டான் அப்படின்றது சொல்லு அப்படின்னு கோதாவரி நதியின் இடத்துல சீதை பிரார்த்திக்கிறார். ஆனா கோதாவரி நதி என்ன பண்றது, ராவணனுக்கு பயந்து இந்த விஷயத்தை ராமனிடத்துல எடுத்து சொல்லல. சம்ஸ்கிருதத்தில் ரொம்ப அழகா சொல்றான், கோதாவரி நதிக்கு இதனால ஒரு அவப்பெயர் ஏற்பட்டு விட்டது, அந்த அவப்பெயரை இந்த ஆண்டாளுக்கு கோதா அப்படின்ற பெயரை சூட்டிய காரணத்தினால கோதாவரி நதிக்கு இருக்கக்கூடிய ஒரு அவப்பெயரானது சென்றதாக சம்ஸ்கிருதத்தில் ரொம்ப அழகா சொல்றார். கோதாவரி பயத்தா புனிதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா சொல்றார். அந்த அளவுக்கு கோதாவரி தவறு செய்து விட்டது. ஏ மரம் புலம்புற ஒரு மனைவியை காணோம்னா ஒரு மனிதன் எவ்வளவு புலம்புவான். அதுவும் ராமன் எதற்காக இப்படிப்பட்ட கஷ்டங்கள் எல்லாத்தையும் சொல்றார் அப்படின்னா, ஒரு மனிதன் படக்கூடிய கஷ்டங்கள் எந்த கஷ்டங்கள் வேணாலும் வரும் இல்லையா, எப்பேற்பட்ட கஷ்டங்கள்னாலும் வரும், அதுவும் எப்படிப்பட்ட கஷ்டங்கள் வரும் நமக்கு தெரியவே தெரியாது. ஒரு கிரகஸ்தாசிரமத்தில் ஒரு கணவனாகப்பட்டவன் குடும்ப சம்ரட்சணத்துக்காக எந்தெந்த மாதிரியான கஷ்டங்கள் எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டுமோ அந்தந்த மாதிரியான கஷ்டங்கள் எல்லாத்தையும் அனுபவிச்சு தான் தீர்க்கணும். அது ராமனா இருந்தா கூட சரி, எது எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது. ஒரே மாதிரியாக நாட்கள் செல்லும் அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. பிரம்மச்சாரியா இருந்தா அப்படி போகும் இல்லையா, சன்னியாசியா இருந்தா அப்படி போகும், அவளை கூட ஒரே மாதிரி போகுமான்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக கிரகஸ்தனாக இருந்தால், கல்யாணம் செய்து கொண்டவராக இருந்தால் தன்னுடைய ஜீவனம் என்பது ஒரே மாதிரியாகவே இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அது எங்க காட்டப்படுறது அப்படின்னால் ராமனிடத்தில் காட்டப்படுது. அயோத்தி மாநகரத்துல சீதையோட மிகவும் சந்தோஷமா இருந்தார். திடீர்னு வந்தான் பட்டாபிஷேகம் சொன்னான். சரி, பட்டாபிஷேகம் ராத்திரி ஃபுல்லா மனைவியோட சந்தோஷமா இருந்தார், தீட்சையில இருந்தார், சந்தோஷமா இருந்தார். மறுநாள் காத்தால முன்னாள் ராத்திரி சந்தோஷப்பட்டது, மறுநாள் காத்தால இல்லைன்னா இருக்கு. சரி, பட்டாபிஷேகம் தான் இல்லையே, அயோத்தி மாநகரத்திலே ஒரு மூலையில இருப்போம், சுமந்திரர் ரிட்டையர் ஆயிட்டார்னா, தசரதர் ரிட்டையர் ஆயிட்டார்னா அதுக்கு பரதன், சுமந்திரர் ரிட்டையர் ஆயிட்டார்னா அதுக்கு ராமன் அறிஞ்சிட்டு போறமே, நம்ம பாட்டுக்கு ஒரு ஓரமா இருப்போம் அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லையே. காட்டுக்கு போனா அடுத்த அடி, காட்டுக்கு போனா அங்க போனா கூடவே லக்ஷ்மணன் வந்தான், அவனாவது சந்தோஷமா இருப்பான்னு பார்த்தா அவனும் வந்து கஷ்டப்பட்டு இருக்கான், அதுவும் அடி. அதுக்கு மேல எத்தனை அடி பாருங்க, ஒரு ஒரு ஸ்டெப் மேல மேல போகும்பொழுது அவர் படக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையுமே பாருங்க. எந்த நிலையிலும் தன்னுடைய மனோ வலிமையை விட்டுத்தரவே இல்லை ராமன். அவர் மனோ வலிமையை விட்டுத்தரவே இல்லை அப்படின்னா, யாரோடு பழகினால் தன்னுடைய காரியம் நிறைவேறுமோ அவர்களோடு பழகி தன்னுடைய காரியத்தை சாதித்துக் கொண்டார். கணவனாகப்பட்டவன் தன்னுடைய நிலைமையிலிருந்து மீண்டு வரணும் அப்படின்னால் அவன் யோசித்து பார்க்கணும் ஒவ்வொரு விஷயத்தையும். பெரியவர்கள் உரையில சொல்றார், எந்த நிலையிலும் தான் எந்த விஷயத்திலையும் தன்னுடைய கண்ட்ரோல், செல்ஃப் கண்ட்ரோல் இருப்பாருங்களோ அதை விடவே கூடாது. ஒரு கிரகஸ்தனாக இருக்கக்கூடியவன், ஒரு கணவனாக இருக்கக்கூடியவன் எந்த நிலையிலுமே தன்னுடைய செல்ஃப் கண்ட்ரோலை விடவே கூடாது. அது யார் உதாரணம் அப்படின்னாலும் ராமன் உதாரணம். எப்படி இருக்காருன்னா, மரமே மரமே நீ சீதையை பார்த்தியா அப்படின்ற, மரம் பதில் சொல்லல, செடி பதில் சொல்லல, நட்சத்திரங்கள் பதில் சொல்லல, சூரியன் பதில் சொல்லல, சந்திரன் பதில் சொல்லல, யாருமே பதில் சொல்லல. பிரார்த்திக்கிறார் பாருங்கோ, தான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கார். கஷ்டத்துல இருக்கும்பொழுது உத்தமமான இரண்டு தேவதைகள் நமக்கு எப்பவுமே நம்மளை சந்தோஷமா வைத்துக் கொள்ளக்கூடியது. நல்லா பாருங்கோ, இந்த லோகத்துல ஒரு மனிதனுக்கு, அதாவது இந்த மனிதனுக்கு இப்படிப்பட்ட துன்பம் அப்படின்னு நம்முடைய புண்ணிய பாபங்கள்னால ஏற்படும். நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னா என்னுடைய புண்ணிய பாபம் காரணம், நான் சந்தோஷமா இருக்கேன்னா அதுக்கு என்னோட புண்ணியம் காரணம், நான் கஷ்டப்பட்டுட்டே இருக்கேன் அப்படின்னா என்னுடைய பாபம் காரணம். இந்த புண்ணியமோ பாபமோ ஒரு மனிதனுக்கு ஏற்றத்தாழ்வு வரும் இல்லையா. சந்தோஷமாக இருப்பதற்கும் கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பதற்கும் புண்ணிய பாபம் காரணம். ஆனால் எல்லா மனிதர்களும் சமநிலையில் இருப்பதற்கு இரண்டு பேர் காரணமா இருப்பான் இல்லையா, ஒன்னு சூரியன், இன்னொன்னு வாயு பகவான் இல்லையா. அது புண்ணியம் பண்ணாலும் சூரியன் ஒரே மாதிரிதான் உதிக்கும், பாபம் பண்ணாலும் சூரியன் ஒரே மாதிரிதான் இருக்கும். இன்னைக்கு தேதிக்கு, இன்னைக்கு 5ஆம் தேதி, 5 4 22 38 டிகிரி வெயில்னா அது புண்ணியம் பண்ணவர்களும் 38 டிகிரி தான் வெயில். பாப்பிட்டன என்ன போல மகா பாப்பியா இருந்தாலும், பாப்பிட்டனா இருந்தாலும் 38 டிகிரி தான் வெயில். காத்து வேகமாக அடித்தால் 38 டிகிரி, புண்ணியம் பண்ணாலும் வேகமாகத்தான் அடிக்கும், பாபம் பண்ணாலும் வேகமாகத்தான் அடிக்கும். சமநிலையில் இருக்கக்கூடியது யாருன்னா வாயு பகவானும் சூரிய பகவான் தான். பிரார்த்திக்கிறார் பாருங்க, பெருமாள் வேண்டிக் கொள்கிறார் இல்லையா, ஏ சூரிய பகவானே, சீதையினுடைய விஷயமாக எனக்கு தயவு செய்து ஏதாவது ஒரு விஷயத்தை காண்பித்துக் கொடுப்பாயாக. ஏ வாயு பகவானே, இந்த லோகத்திற்கு சர்வலோகாதிபதியா இருக்கக்கூடிய வாயு பகவானே, சீதையின் விஷயமாக எனக்கு ஏதாவது ஒரு செய்தி சொல்ல. நாம பெருமாள்கிட்ட என்ன பண்றோம், என்னுடைய எங்க ஊர்லாம் ஒரு படம் எல்லாரும் தெரியும், அது தெரியும், அரச மரத்தை சுத்திட்டு அடிவயிற்றை தொட்டு பார்த்தால் அப்படின்னு சொல்லுவா இல்லையா. அந்த மாதிரி உடனே காரியமானது நடக்கவே நடக்காது. நாம் கடவுளிடத்திலே வேண்டிக் கொள்கிறோம், அதற்கான சமயம் வந்தா மட்டும்தான் நம்முடைய காரியம் நிறைவேறும். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, இன்னைக்கு ராத்திரி நான் ராமனிடத்துல ஒரு அப்ளிகேஷன் வச்சேன், அது புதன்கிழமை காத்தால் நிறைவேறிய ஆகணும்னு அப்ளிகேஷன் வச்சிருக்கேன். புதன்கிழமை காத்தால் அது நிறைவேறலன்னா நீ ஒரு கல்லு, உன்னுடைய கோயிலுக்கே வருது தப்பு அப்படின்னு வெளியில போயிடக்கூடாது. என்னைக்கா இருந்தாலும் பெருமாள் நம்மை கைவிட மாட்டார் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கணும். நல்லா பாருங்க, ராமன் அதே எண்ணத்தோடு இருக்கார் கடைசி வரைக்கும். இது நமக்காக சொல்லக்கூடியதுதான் இது. ஏ சூரிய பகவானே என்னை காப்பாற்றினார். சூரிய பகவான் எங்க வந்தான்? சுக்ரீவனா வந்தான். சுக்ரீவன் யாரு? சூரியனுடைய புத்திரன். நேர சூரியனுடைய புத்திரனாக சாட்சா சுக்ரீவன் வந்தான். சுக்ரீவன் சூரிய பகவான் சுக்ரீவனாக அவதரித்து ராமனுக்கு வேண்டிய உபகாரங்கள் உதவிகள் எல்லாவற்றையும் செய்தார். ராட்சான் வாயு பகவானே நீர் என்னை காப்பாற்றுங்கள் அப்படின்னார். நேர வாயு பகவான் அருள் பாலித்தார். எப்படி? ஆஞ்சநேய சுவாமியாக வந்து வாயு பகவான் ராமனுக்கு எல்லா விதமான உதவிகளையும் செய்தார். நாம என்ன கட்டங்களிலும் இருந்தாலும் எம்பெருமான் திருவடி வாரத்திலே நம்முடைய கட்டங்களை தெரிவித்தால் கண்டிப்பாக பெருமாள் நமக்கு கை கொடுப்பார், நம்மை கைவிட மாட்டார். திருட விசுவாசம் இதுதான் இந்த இடத்துல சொல்லப்படுறது. ஒரு மனிதன் கடவுளிடத்திலே மிகுந்த நம்பிக்கையோடு இருக்கணும் அப்படின்றதுக்கு எந்த நாளுமே நம்பிக்கையை கைவிட்டுவிடக் கூடாது அப்படின்றதுக்கு யார் உதாரணம்னா ராமனே எடுத்துக்காட்டு. அதுக்காக தான் ராமன் மனிதனாக வாழ்ந்து அவதரித்தார். அப்படிப்பட்ட ராமன் என்ன பண்றார்? சூரிய பகவானை பிரார்த்திக்கிறார். எல்லாரும் பிரார்த்திச்சுட்டே வர்றார். வரும்பொழுது விராதனுடைய விராதன் வதமாயிருக்கு. விராதனுக்கு எல்லா விதமான கைங்கரியங்களையும் பண்றார். அதன் பிறகு ஜடாயுடைய சம்ஸ்காரம். ஜடாயுவோட வேகமாக வந்து கொண்டிருக்கும் போது, சீதையை தேடி வந்து கொண்டிருக்கும் பொழுது, கழுகு ஒன்று, வயதான கழுகு இறக்கும் தருவாயில் இருக்கு. உடனே ஓடி வந்து பார்க்கிறார். தன்னுடைய தகப்பனார் ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர், தகப்பனார் ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர் ரொம்ப தகப்பனாருடைய பழைய சிநேகிதர். பாத்ம புராணத்தில் ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொல்லியிருக்கான் இல்லையா? தசரதன் கோதலையோட கல்யாணமான உடனே, அந்த காலத்தில் கோதலையை முதல் முதல் கல்யாணம் செய்து கொண்டு கோதலையோடு ஹனிமூன் போயிருக்கிறப்போ, இவ ஒரு இடத்துல ராத்திரி தங்கி இருக்கா. பாத்ம புராணத்தில் வருது இந்த விஷயம். அந்த இடத்துல தங்கி இருக்கா. அந்த இடத்துல என்ன பண்றா? இந்த சர்ப்பம் ஒண்ணு வந்து தசரதனும் கோதலையும் தனிமையும் தூங்கி கொண்டு இருக்கும் பொழுது தசரதனுடைய நெத்திக்கு மேல சர்ப்பம் வந்து நிக்கிறது. அந்த சமயத்துல இந்த ஜடாயு கழுகு பார்க்கிறது. பார்த்த உடனே அதனுடைய இளமை காலத்துல, இளமை காலத்துல இதை பார்க்கிறது. பார்த்த உடனே என்ன பண்றா? அந்த பாம்பை கொன்று விடுகிறது இந்த ஜடாயு. உடனே தசரதன் எழுந்து பார்க்கிறா. ஜடாயு இந்த விற்த்தாந்தத்தை எடுத்து சொல்றது. அப்போ வந்து ஜடாயு பார்த்து தசரதன் சொல்றான், இதுக்கு நான் என்ன கைமாறு செய்வேன்னு தெரியாது. என்னுடைய மகன் எனக்கு ஈமை கடன் செய்வானோ இல்லையோ தெரியல, கண்டிப்பாக உமக்கு ஈமை கடன் செய்வான் அப்படின்னு ஜடாயுவை பார்த்து தசரதன் சொல்றான். அது அப்படியே நடக்கிறது இல்லையா? ராமன் தசரதனுக்கு அந்திம கைங்கரியங்களை செய்யல. யாருக்கு அந்திம கைங்கரியங்களை செய்யறான்? தசரதனுக்கு பரதன் அந்திம கைங்கரியங்களை சொன்னான். ஆனால் ஜடாயுவுக்கு அந்திம கைங்கரியங்களை பிரம்மமேத சம்ஸ்காரம் முதற்கொண்டு ஜடாயுவுக்கு ராமன் பண்றான். எவ்வளவு ஒரு பாக்கியம் பாருங்க. இந்த மாதிரி ராவணன் ஒரு ராட்சசன் அபகரித்து சென்று விட்டான் அப்படின்னு சொன்ன உடனே இந்த மாதிரி ஜடாயுவுக்கு சொல்லி அதனுடைய அது இறந்து போச்சு. இறந்து போனோம்னா அதுக்கு உண்டான கைங்கரியங்கள் எல்லாவற்றையுமே பண்ணான். அதுக்கப்புறம் கொஞ்ச தூரம் போறான். போன உடனே அங்க ஒருத்தன் கபந்தன்னு வரான். இந்த கபந்தன்ற அவன் எப்படி இருப்பான் அப்படின்னா, அவன் வந்து ஒரு கந்தர்வன். அவனை வந்து சாபம், அவன் ரிஷி சாபம் சும்மாவே இல்லை. ரிஷிகள்லாம் வந்து தியானம் பண்ணும்பொழுது கந்தர்வன் பாட்டு பாடி அவளுடைய தியானத்தை எல்லாத்தையும் கெடுக்கிறான். கெடுத்த உடனே என்ன பண்றான்? ரிஷிகள்லாம் சபிச்சு விடுறான். அது எப்படி இருக்குன்னா, நீ கோரமான உருவத்தை அடைய வேண்டியது அப்படின்னு சபிச்சுட்டான். அவன் ரொம்ப அழகா இருப்பான். அவனுடைய சபிச்ச உடனே அவனுடைய உடல்கள் இருக்கக்கூடிய ரோமங்கள்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதையெல்லாம் பனைமரம் அளவுக்கு வளர்ந்து இப்போ உடல் முழுக்க ரோமம் அப்படின்னா, கேசமா இருக்கட்டும் ஒரு ரோமமா இருக்கட்டும் எல்லாமே பனைமரம் அளவுக்கு உயர்ந்திருக்குன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உடம்பு முழுக்க பனைமரம் அளவுக்கு முடிகள் இருந்ததுன்னா எப்படி இருப்பான்? அதுவும் அவன் இப்படி தேவலோகத்துக்கு போறான். தேவலோகத்துக்கு போன உடனே இந்திரன் பண்றான், ஏதோ ஒரு உருவமானது வந்துடுத்து அப்படிங்கறத மனசுல வச்சிருந்து வஜ்ராயுதத்தினால ஓங்கி ஒரு அடி அடிச்சுட்டான். அடிச்ச உடனே என்ன ஆயிடுச்சு? அவனுடைய தலையை உள்ள போயிடுச்சு. ஓங்கி அடிச்சதுனால, இப்படி அடிச்சதுனால மேல் பாகம் உள்ள போயிடுச்சு, கீழ் பாகம் உள்ள போயிடுச்சு. கபந்தகம் வயிறு மாத்திரம் தான் இருக்கு. நன்னா பாத்துக்கோ, அவ்வளவு கோரமான உருவமும் சேர்ந்து வயிறு மட்டும் இருந்தா எப்படி இருக்கும் இல்லையா? இந்த கொரோனாக்கு ஒரு சிம்பல் காட்டாது. கருங்குழியில கருங்குழி கருங்குழியில மேலவளம்பேட்டை. மேலவளம்பேட்டையில இந்த பக்கம் திரும்பினா வேடந்தாங்கல், நேரம் வந்தா நம்ம செங்கல்பட்டு, இப்படி வாசம் ஐயா வாசம் ஹாஸ்பிட்டல் ஒன்னு இருக்கும், தெரிஞ்சவாது தெரியும். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா சென்டர் பாயிண்ட் இல்ல சென்டர் மீடியம்ல ஒரு சிம்பிள் வச்சிருப்பான். இப்ப எடுத்துடாதுன்னு தெரியல, நான் கவனிக்கிறேன், கொரோனா சிம்பிள் வச்சிருப்பான். அதை பார்த்த மாதிரி உருண்டையா இருக்கும், அதுல நீட் நீட்டா வைரஸோட அந்த சிம்பிள் போட்டுருக்கும். அது அந்த உருவம் போலயே இருந்தா கபந்தன் அப்படி உருண்டு வரலாம். இப்படி இருக்கக்கூடிய ஒரு உருவத்தை பார்த்தோன்னு ராமலட்சுமணன் பயந்தே போயிட்டான். யாரு இந்த உருவம்னா வெட்ட வெட்ட வளர்ந்துட்டே இருக்கு, வெட்டா வெட்டா வளர்ந்துட்டே இருக்கு. ரெண்டு பேரும் சேர்ந்து வைக்கிறார், நீ எல்லாம் அவன் சொல்றான், நீ எல்லாம் இந்த வெட்டினா நான் வளர்ந்துட்டேதான் இருப்பேன், என்னை அழிப்பதற்கு ஒரு இது இருக்கு, அது நானே சொல்றேன் செய்யுந்தான், சரி நானே இந்த காரியத்தை பண்ணணும்ன்றாரு. என்னை வந்து பள்ளம் தோண்டி அதுல போட்டு எனக்கு கர்ப்ப சம்ஸ்காரம் பண்ணுங்கோ, அதுக்கப்புறம் நான் வந்து பிழைக்கிறேன். நன்னா பாத்துக்கோ, அப்பாவுக்கு கர்ப்ப சம்ஸ்காரம் பண்ணல, இங்க பார்த்தா ஒரு ஜடாயு விராதன் ஒரு ராட்சசத்துக்கு கர்ப்ப சம்ஸ்காரம் பண்ணார், அடுத்து பார்த்தா ஜடாயுக்கு கர்ப்ப சம்ஸ்காரம் பண்றார். அதே மாதிரி இந்த கோரமான உருவம் இருக்கக்கூடிய கபந்தனுக்கு கர்ப்ப சம்ஸ்காரம் பண்றார், பல்ல நோண்டி வெட்டி உள்ள போட்டு அதை கர்ப்ப சம்ஸ்காரம் பண்ணி கட்டையெல்லாம் வச்சு கொளுத்தி விட்டா அது என்ன ஆகுது, அழகான ஒரு உருவமா இருக்கக்கூடிய கந்தர்வன் வித்யாதரன் பேரு, அந்த கந்தர்வனா வந்து வரா. இப்படிப்பட்ட ஒரு சகாயம் பண்ணதுனால என்ன மேல நடக்கிறோமோ அதுக்கான ஹெல்ப் அவன் பண்றான் வித்யாதரன். ஏன்னு போ சுக்ரீவோ நாம வானரஹா அப்படின்னு சொல்றான். சுக்ரீவன் என்று சொல்லக்கூடிய பரம பாகவதனான ஒரு வானரன் இருக்கான். நீ கிஷ்கிந்தைக்கு போ, ரிஷ்யமுக பருவத்துக்கு போ, அங்க போனேன்னா அவன் இருப்பான் அப்படின்னு சொல்ற. போற வழியில உனக்கு ஒரு காரியம் இருக்கு, உனக்காகவே ஒருவர் காத்து கொண்டு இருக்கிறாள், அதனால அவளை பார்த்துட்டு நீ போ அப்படின்னு சொல்ற. அவளை பார்த்துட்டு நீ போனோடனே இங்கேயும் பெருமாள் போற, அங்க ரொம்ப நாளாவே ராமனுக்காக காத்து கொண்டு ஒருவர் இருக்கிறார், பெருமாளுக்காகவே காத்துருக்கான், மற்றவாளுக்காக இல்ல. பாத்துக்கோ, நாம எல்லாம் பெருமாளை சேவிக்க போறோம், பெருமாள் அவளை சேவிக்க போறார். எதற்காக அப்படின்னா அவளுடைய மோட்சத்துக்கு இவன் காரணமா இருக்கான், அவருடைய மோட்சத்துக்கு வேற யாரோ காரணம், அது எந்த பெருமாள்னு தெரியல. ஆனால் சர்வ சர்வ ஜெகத்துக்கும் மோட்சத்தை அளிக்கக்கூடிய பரம பெருமாள் இல்லையா, பரமபிதான்னு சொன்னா தப்பா போயிடும், வேற இடத்துல காப்பி அடி சொல்ற மாதிரி இருக்கும் இல்லையா. அதனால நாம நம்மளுதுதான் அது, பரமபிதான்றது நம்மளுது, நாம சொல்றதை விட்டுட்டோம், அதனால இது வந்து வேற சில பேர் எடுத்துட்டான் பரமபிதான். நான் அவளை தப்பு சொல்லல, அதுவும் நம்ம வார்த்தை அது அங்க போயிடுச்சு, ஏன்னா நம்ம சொல்றதை விட்டுட்டோம், பரமபிதா அப்படின்னு சொல்றதை நம்ம விட்டுட்டோம். என் வாயில நம்ம பரமபிதான் வந்துடுத்து, அது வேற எங்கேயானு போயிட போறது பரம பெருமாள்ட்ட மறுபடியும். அதனால பெருமாளா இருக்கக்கூடியவர் என்ன பண்றார், நேரடியாக அங்க போறார் சபரி. இந்த சபரிங்கிற ஒரு யார் அப்படின்னா, இவள் வந்து காட்டுல அங்கேயும் இங்கேயும் திரிஞ்சுட்டு இருந்தவர், கிடைக்கிற மாமித்தத்தை தாக்கிட்டு இருந்தவர், ஏழாவிடமாக எல்லா காரியங்களையும் செய்து கொண்டிருந்தவர். அங்க போன உடனே பார்த்தால் திடீர்னு ஒரு நாள், எப்பவுமே நானும் தவறான செயல்களில் ஈடுபட்டு கொண்டே இருந்தாலும் திடீர்னு நமக்கு ஒரு ஸ்பார்க் வரும், எதிர்ச்சா லாபகா அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் சொல்லுவான், யாதிருச்சிகமான ஒரு சுகுருத்து. திடீர்னு நமக்கு தெரியவே தெரியாத ஒரு யாதிருச்சிகமான ஒரு சுகுருத்து, எப்படி வரும்னே தெரியவே தெரியாது. திடீர்னு நான் ஒரு ஒரு என் வாழ்க்கையிலேயே கூட நடந்திருக்கு, நான் வேலைக்கு சேர்ந்த புதுசு, நான் வந்து என்னுடைய பிஎச்டி சேர்ந்த அதாவது 2008 நினைக்கிறேன், 2008 வேலைக்கு சேர்ந்த புதுசுல நமக்கு என்ன லைஃப் அப்படின்னே தெரியாமல் இருக்கும் பொழுது யாருமே தெரியாது. திடீர்னு ஒரு சுவாமி, நான் மதுராந்தகத்தில் அப்பதான் வேலைக்கு சேர்ந்திருக்கேன், வேலைக்கு சேரும்போது யாரோ ஒரு சுவாமி, அவர் நான் முன்ன பின்ன பார்த்ததே கிடையாது, அவர் ராமனை சேவிக்க வந்திருக்கார், நிஜமா நிஜ வார்த்தை நான் சொல்றேன், அவர் யாரோ ஒரு சுவாமி ராமனை சேவிக்க வந்திருக்கார். நான் வாசல்ல சின்ன பையன், அப்ப என்னோட வயசு வந்து நான் 24 வயசுல நான் வந்து போறேன். போன உடனே அந்த சுவாமி எங்கிட்ட வந்தார், நேரடியா வந்து, தம்பி நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன் கேளு, தினமும் சுப்பிரபாதம் வெங்கடேஷ சுப்பிரபாதத்தை பாராயணம் பண்ணு, 48 உனக்கு நீ நினைச்சிருந்த கஷ்டம் எல்லாம் போகும் அப்படின்னு. உனக்கு என்ன விதமான கஷ்டம் வர, அவர் யாரோ ராமனை சேவிக்க போறார், நான் ஏதோ குவாட்டர்ஸ்ல தங்கியிருக்கேன், நான் இப்படி போறேன் குவாட்டர்ஸ்க்கு, அவர் இப்படி வரார். வரும்போது நேரடியா சொன்னார், நான் வந்து சுப்பிரபாதம் சொல்லு, வெங்கடேஷ சுப்பிரபாதத்தை தினமும் பாராயணம் பண்ணு, உனக்கு எந்த விதமான கஷ்டம் வராது. நமக்கு அந்த புத்தியும் வந்தது இல்லையா, இந்த ஆள் யாரையா இவர் யாரோ ஒன்று சொல்லிட்டு போறார், இவர் யாருன்னு எனக்கு தெரியாது, இதை சொல்லிட்டு போறாருன்னு நினைக்கல. இவரை பார்த்த உடனே எது சொல்றாரு, 48 அவர் சொன்ன உடனே அதுக்கப்புறம் நிறைய காரியம் ஆச்சு. நாம ஏதோ வாழ்க்கையில அது பர்யந்தம் ரொம்ப விஷயமா சொன்னோம்னு பார்த்தா முதல்ல கல்யாணம் ஆச்சு இல்லையா, அதுதான் வாழ்க்கையில நல்ல நடந்த நல்ல காரியம் எதுன்னு பாத்தீங்கன்னா, எங்க மாமா ஒரு மாமா இருந்தார், இப்ப இல்ல எங்க அம்மாவுக்கு அண்ணா. அந்த காலத்துல எப்படின்னா, அவர் அப்பதான் ட்ரைனிங் பண்ற ட்ரைனிங் முடிச்சுட்டு வந்தார், உத்தியோகமே ஆப்படாது. அதாவது வாலாஜாபேட்டை இருக்கு இல்லையா, வாலாஜாபேட்டில் பிஎட் ட்ரைனிங் முடிச்சார். ட்ரைனிங் முடிச்ச உடனே அவருடைய அத்தை பொண்ணு, இவருக்கு நன்னா யோசிச்சு பாருங்க, இவருக்கு 19 வயசு 20 வயசு அப்பதான் ட்ரைனிங் முடிச்சிருக்காரு. அப்பெல்லாம் பிளஸ் டூ முடிச்ச உடனே பிஎட் ட்ரைனிங், இன்னைக்கு மாதிரிலாம் சண்டையிலாங்கிற நம்மளாம் அந்த காலத்துல பிறக்கலையே இருக்கு இல்லையா. இந்த காலத்துல நான் நெட்டு பிஎட்னு பாஸ் பண்ணிட்டு உட்காந்தாலே எனக்கு வந்து வேலை கிடைக்க மாட்டேன்றது. அந்த காலத்துல பிளஸ் டூ முடிச்சுட்டு, அதாவது பியூசி முடிச்சுட்டு அவர் பிஎட் பாஸ் பண்ணிருக்காரு. பிஎட் பாஸ் பண்ணி வேலை கூட இல்லை, வீட்டுல வருமா தான் இருந்தாரு. உடனே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா, கல்யாணம் பண்ணி அத்தை பொண்ண, இவருக்கு 19 வயசு ஒரு படம் இருக்க, எனக்கு இது வந்து உனக்கு 18 அது மாதிரி எடுத்துட்டு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டான். கல்யாணம் பண்ணி கொடுத்த உடனே அவர் என்கிட்ட சொல்லியிருக்காரு, கல்யாணம் பண்ணிட்ட வாழ்க்கையில ஓஹோன்னு வந்தேன். அவர் நன்னா பிறந்தோ கலவைன்னு ஒரு கிராமம், எங்க அம்மாவோட ஊர் அதுதான். அந்த ஊர்ல அவர் ட்ரைனிங் முடிச்சார் வாலாஜாபேட்டில். அங்கேயே அவர் முதல் முதல் போஸ்டிங் ஆச்சு. அப்படியே அவர் அங்க ஸ்கூல்ல இருந்தார், அப்படியே அசிஸ்டன்ட் ஹெட் மாஸ்டர், அப்படியே ஹெட் மாஸ்டர், அப்படியே ஊர்ல ரிட்டையர் ஆயிட்டார். வீட்டை விட்டு எங்கேயும் போல, வீட்டுல இருந்து சைக்கிள்ல ஸ்கூலுக்கு போறது, திருப்பி வீட்டுக்கு வருது, அப்படியே இருந்து 68 வயசுல போயிட்டார். யோசிச்சு பாருங்க, அந்த அதிர்ஷ்டம் யாரு வரும், எப்படி மாமா உங்களுக்கு மாத்திரம் இந்த அதிர்ஷ்டம் வந்து, கல்யாணம் பண்ணிக்க எல்லாம் தானா அதிர்ஷ்டம் வரும் அப்படின்னு. மனைவி வரட்டும், எந்த விதமான அதிர்ஷ்டம் உனக்கு தேடி வரணும், பெரியவாளுடைய வார்த்தை இல்லையா. 2009 கல்யாணம் ஆச்சு, அதுக்கப்புறம் வாழ்க்கை ஒவ்வொன்று போச்சு. எதுக்கு சொல்ல வந்த இத, சபரியினுடைய வாழ்க்கையில அவள் மதங்க முனிவர், தரிகட்டு தெரிந்தவள், ஏதேதோ காரியம் பண்ணவள், மதங்க முனிவருடைய ஆசிரமத்துக்கு வரா. மதங்க முனிவருடைய ஆசிரமத்திற்கு வந்த உடனேவே நேர பார்க்கிறாள் அங்க இருக்கக்கூடிய ரிஷிகள். அவளை பார்த்த உடனேவே அவள் நடந்து கொள்ளக்கூடிய முறைகளை பார்த்த உடனே தான் செய்யக்கூடியது எல்லாமே தவறு அப்படின்றது உடனேவே மனசுல வந்துருக்கு. அவள் உடனே மனசுல வந்த உடனே என்ன பண்றா, ராமாயணத்துல ரொம்ப அழகா சொல்றா, சத்தியசந்த மகாபாகாக அப்படின்னு மதங்களை பார்த்து சொல்றான். சரி இருந்துட்டு போ, நான் இங்கேயே இருக்கேன், இந்த ஆசிரமத்திலே இருக்கேன், இருந்துட்டு போ. தினமும் காத்தால என்ன பண்றா, தினமும் காத்தால என்ன பண்றா, அந்த ஆசிரமத்தை சுத்தம் பண்றா. அவள்லாம் எழுந்து நதிக்கரைக்கு போய் ஸ்நானம் பண்ணிட்டு வரத்துக்குள்ள இவ எல்லா விதமான சுத்தமும் ஆசிரமத்தை சுத்தம் பண்ணி பெருக்கி தான் தெளிச்சு கோலம் போட்டு எவ்வளவு அழகா இருக்கிற. உடனே என்ன பண்றா, நீ நீடூடி வாழ்வாய், நீ நினைத்த பொழுது மோட்சத்திற்கு போவாய் அப்படின்னு மதங்கர ஆசீர்வாதம் பண்ணிடு. எல்லாரும் மோட்சத்துக்கு போயிட்டா, சொந்தலோகத்துக்கு போயிட்டா, ஆனா இவ மட்டும் அந்த மதங்களுடைய ஆசிரமத்துல உட்கார்ந்து வயதான பிறகு யாருக்காக, ராமன் வருவான், அவனுக்கு தந்தையால ஏதாவது ஊட்டி விடணும் அப்படின்றதுக்காக உட்கார்ந்து இருக்கான். அவன் ராமன் வரா, வந்த உடனே பார்க்கிறான். பார்த்த உடனே அவன் ஒவ்வொரு படத்தையும் கொடுக்க, இந்த கடித்து கொடுத்தாள் அப்படின்னு சொல்றா ஐயா, அது எங்கேயுமே இல்லை. எங்க கடிச்சு கொடுத்தான் அப்படின்னு சொல்றீங்க இல்ல, பழத்தை கடித்து கொடுத்தால் தவறி கடிச்சு கடிச்சு நல்லா இருக்கான் நல்லா இருக்கான்னு பார்த்தோம். அது பரம பிரீத்தி பரம பிரேமையில பண்ணான்னு வர சொல்லாம வச்சவர. அதற்கான பிரமாணங்கள்லாம் எங்க கம்பராமாயணத்திலையும் அப்படி சொல்லப்படல, எந்த ராமாயணத்தையும் கடித்து கொடுத்தாலும் சொல்லப்படல. நிறைய பழங்களையும் காய்கறிகளையும் தானே அந்த தள்ளாத வயசுலயும் ராமனுக்காக 7 நாட்கள் இருந்தார்னு புராணத்தை சொல்லப்படுது. 7 நாட்கள் அங்க இருந்தாலும் அங்க கபரிக்கு இருந்து சுசூச பண்ணி அதுக்கப்புறம் கலந்து போறோம். சபரி மோட்சத்துக்கு போயிட்டா, சபரியை மோட்சத்துக்கு அனுப்பி வச்சுட்டு அவர் மேல கலந்தார். அதுக்கப்புறம் ரிஷியமுக பர்வதம், ரிஷியமுக பர்வதத்துல அதோட ஆரண்ய காண்டம் முடியறது, இதோட ஆரண்ய காண்டம் பூர்த்தியாகும். இதுக்கப்புறம் ரிஷியமுக பர்வதத்துல பிரவேசிக்கிறார், அதுதான் ஹயாஸ்பெட், கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஹயாஸ்பெட், அதுவும் அந்த ஹூப்ளி பக்கத்துல இருக்கு. அதுல பிரவேசிக்கிறார். பிரவேசித்த உடனே அங்க போன உடனே அங்க பார்க்கிறார் ரெண்டு வில்லேந்திய இரண்டு புருஷர்கள், ஒருவேளை வாலியால அனுப்பப்பட்டவர்களாக இருப்பார்களோ அப்படின்னு சுக்ரீவனுக்கு சந்தேகம். ரிஷியமுக பர்வதத்திலேருந்து பார்த்தால் கீழே தெரியும், இன்னைக்கு கூட நாங்க அங்க போனா தெரியும், அங்க இருக்கக்கூடிய மலைகளுக்கு மேல இருந்து பார்க்கலாம் எல்லாம். வேலுக்குடி சுவாமி அதை எல்லாத்தையும் அழைச்சிட்டு போனார், ராமன் சென்ற பாதையின்னு ஒரு டூர் போட்டு எல்லாரையும் அழைச்சிட்டு போய் ரொம்ப அழகா காண்பித்தார் அந்த இடங்கள் எல்லாத்தையும். அப்படி அந்த ரிஷமுக பர்வதத்திலிருந்து பார்க்கிறார்கள். பார்த்தா ரெண்டு மனித மானிடர்கள் வரா. இப்போ அங்க வந்து வாலி பிரவேசித்தால் மண்டை வெடிச்சு போயிடும், வேற ஏதாவது குரங்குகள் பிரவேசித்தால் மண்டை வெடிச்சு போயிடும், மானிடர்கள் பிரவேசித்தால் மண்டை வெடிக்குமா வெடிக்காதா தெரியலையே அப்படின்னு ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. சரி யாருன்னு பாரு, நேர ஹனுமான் அனுப்புறாரு. ஹனுமான் அனுப்புறோன்னு ஹனுமான் வந்து நேரடியாக யாருன்றது தெரிஞ்சுக்கிறார். தெரிஞ்சின்ற உடனே பரஸ்பரம் பேசிக்கிறார் ஒவ்வொருத்தரும். அதாவது ராமன் தன்னுடைய கதைகளை சொல்றான், ஹனுமான் அவருடைய கதைகளை சொல்றார். அப்ப ராமன் சொல்றான், நான் ருக்வேத விநீதஸ்யன், ருக்வேதம் அறிந்தவன், அன்னைக்கே சொன்ன இல்லையா, எஜுர்வேதம் அறிந்தவன், சாமவேதம் அறிந்தவன், அசரவண வேதம் அறிந்தவன், இப்படி நான்கு வேதங்களையும் கரைத்து குடித்தவனாக இருந்தாலும் கூட இவ்வளவு பவ்யமா பேச முடியாது, இவ்வளவு அக்ஷர சுத்தமா பேச முடியாது இல்லையா. மொழியில தாந்தியம், மொழியில ஒரு ஆளுமை இருக்கே, அது ஹனுமானுக்கு இருக்க போல யாருக்குமே இல்லைங்க. ஆனால் தான் நவ வியாக்கரண பண்டிதர் ஹனுமான அர்ச்சனை பண்ணும்பொழுது நவ வியாக்கரண பண்டிதாய நமஹனு ஒரு அர்ச்சனமே, ஒரு அஷ்டோத்திரமே இருக்க, அப்படிப்பட்ட அஷ்டோத்திரம் இருக்கு. நவ வியாக்கரண பண்டிதர் ஒன்பது வியாக்கரணம் இல்லையா, சமஸ்கிருதத்துல கிராமரை சொல்லும் பொழுது ஒன்பது விதமான கிராமர் இருக்கிறதா சொல்றான். இன்னைக்கு நமக்கு தெரிஞ்சது பாணினிய சிச்சாமே, பாணினின்னு ஒரு மகரிஷி எழுதின வியாக்கரணம் கிராமர் மட்டும்தான் நமக்கு தெரியும் சமஸ்கிருதத்துல. ஆனால் அதற்கு முன்னாடி எட்டு கிராமர் இருக்கு, அதோட சேர்த்து ஒன்பது கிராமர். அதுவும் அவர் யாருக்கிட்ட வாசிச்சாருன்னா சூரியன் கிட்ட வாசித்தார். வாயு பகவான் கோச்சிந்து எடுத்துட்டு போய் உள்ள வச்சுட்டார், பொந்துல போய் இருந்துட்டார். ஒவ்வொருத்தரும் வந்து ஹனுமானுக்கு வேண்டிய பரிசுகள் எல்லாத்தையும் தரா, வாயு பகவான் கிட்ட சொல்றா, உன் பிள்ளைக்கு வேண்டியதெல்லாம் நான் கத்துறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் சொல்றா. அப்போ இந்திரன் சொல்றான், என்னுடைய வஜ்ராயுதத்தினால உன் பையனுக்கு எந்த விதமான கஷ்டமும் வராது. பிரம்மா சொல்றாரு, என்னுடைய பிரம்மாஸ்திரத்தினால உனக்கு உன் பையனுக்கு எந்த விதமான கஷ்டமும் வராது. அதே மாதிரி இங்கே சூரியன் சொல்றார், எல்லா விதமான வியாகரண சாஸ்திரத்தையும் நான் கற்றுத்தருகிறேன் அப்படின்னு. எப்படி கத்துக்கிறார் தெரியுமா, சூரியன் உதிக்கிறார், எதிராக ஹனுமான் இருக்கார், சூரியன் இப்படி போறார், ஹனுமான் பின்னாடியே போறார். சூரியன் முன்னோக்கி நடந்தா ஹனுமான் பின்னோக்கி ரெண்டு பேரும் வாசிட்டே போறார். அந்த மாதிரி ஒன்பது விதமான வியாக்கரணங்களையும் தெரிந்தவர் ஹனுமான். அப்படி வந்து பேசுற நூனம் வியாக்கரணம் அப்படின்றார், நூனம் வியாக்கரணம் புரோக்தத்தியம். இந்த மாதிரி வியாக்கரணம் தெரிந்தவனால கூட இப்படி எல்லாம் அழகா கம்பன் சொல்லும்போது சொல்லின் செல்வன் அப்படின், சொல்லின் செல்வனாக இருக்கக்கூடிய ஆஞ்சநேய சுவாமி பேசுறார். ரெண்டு பேரையும் விஷயத்தை எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு சுக்ரீவ இடத்துல அழைச்சிட்டு போறார். தௌத திருஷ்டுவா மகாத்மானவ் அப்படின்னு வால்மீகி சொல்றார். இந்த இரண்டு மனிதர்களையும் பார்த்து மகாத்மாக்களாக இருக்கக்கூடிய இந்த இரண்டு மனிதர்களையும் சுக்ரீவன் பார்க்கிறோம், அவனுக்குள்ளேயே ஒரு ஆனந்தம் ஏற்படுது. திடீர்னு ஒருத்தரை பார்ப்போம், நட்புன்றது பல வருஷங்களாக பழகினால் தான் வரும்னு சொல்றதுக்கு இல்லை இல்லையா. நானும் என்ப நண்பனும் நாங்க வந்து சின்ன வயசுலேருந்து பழகணும், அதனால நட்பு இருக்கு எங்க ரெண்டு பேருக்குள்ளேன்னு சொல்லணும். நேற்றுக்கு திங்கக்கிழமை ஒருத்தரை பார்த்துருக்கோம், செவ்வாய்க்கிழமை பார்த்தாலும் மறுபடியும் அவர்கிட்ட பேசுவோம். திடீர்னு ஒரு ஆகர்ஷண சக்தி, அவளுக்குள்ள ஒரு உயர்ந்த நட்பு இருக்கும். நம்முடைய ரகசியத்தை அவள்கிட்ட சொல்லுவோம், அவளுடைய ரகசியத்தை நம்ம கிட்ட சொல்லுவோம் இல்லையா. இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு நட்பு அவ ரெண்டு பேருக்குள்ள வந்துடும். நிறைய விஷயங்களை சுக்ரீவன் எடுத்து சொல்றான், நிறைய விஷயங்களை ராமன் எடுத்து சொல்றான். அதுவும் ராமனுக்கு வேண்டிய உபச்சாரங்கள் எல்லாத்தையுமே பண்றான் சுக்ரீவன். சுக்ரீவன் ராத்திரி புல் தரையில ரெண்டு பேரும் படுத்துக்கிறா, வால்மீகி சொல்றார் ரெண்டு பேரும் படுத்துக்கிறார். சுக்ரீவன் எப்படி படுத்துப்பான், குரங்கு இல்லையா, அங்க இருக்க புல்லுகள்ல பிடிங்கி போட்டு படுத்துக்கிறார். ராமனுக்கு தான் அது பழக்கமாய் போச்சு, விஸ்வாமித்திரதான் அந்த புல்லு படுக்கை எல்லாம் போட்டார். அதுக்கப்புறம் புல்லுல படுத்துக்கிறதுன்றது அவருக்கு கஷ்டம் கிடையாது, அதனால அவரும் புல் தரையில படுத்துக்கிறார். ரெண்டு பேரும் ராத்திரி பேசிட்டே இருக்கா, ஒரு மணி ஆச்சு ரெண்டு மணி ஆச்சு பேசிட்டே இருக்கா. திடீர்னு கண்ணை செத்த மூடலாம் அப்படின்னு பார்த்தா சுக்ரீவன் வேண்டுகிறா, அந்த வாலி இருக்கானே அப்படின்னு மறுபடியும் ஆரம்பிக்கிறான். சொன்னதையே மறுபடியும் மட்டும் பழைய புராணம் தான், வேற எதுவுமே இல்லை, அந்த வாலி இருக்கானே அப்படின்னு ஆரம்பிக்கிறான். தன்னுடைய விஷயங்கள் எல்லாத்தையுமே எடுத்து சொல்றான். அந்த விஷயங்களை எடுத்து சொன்ன உடனே பாருங்கோ, வாலியினுடைய சரித்திரத்தை முழுமையாக கேட்கிறார், ஸ்ரத்தையாக கேட்கிறார் பெருமாள். அப்படின்றவாளுடைய புத்திரர் இவா ரெண்டு பேரும் பயங்கரமான பராக்கிரமசாலிகள் ரெண்டு பேரும். வாலி ராஜ்யத்தை ஆண்டுருக்கான், தம்பியை அடக்கியே வச்சிருக்கான், தம்பியை வளரவே விடல, தம்பியை அடக்கியே வைக்கிறான். அண்ணன் மட்டும் நல்லா புஜபல பராக்கிரமத்தோடு இருக்கான், தம்பியினுடைய வீரம் வெளிப்படாமலேயே பார்த்துட்டு இருக்கான். அண்ணன் அண்ணனுக்கு பயந்தவனாவே தம்பி இருக்கான். இந்த ஒரு நாள் துண்டுபி மாயாவி அப்படின்னு ரெண்டு பேர் வரான். இந்த துண்டுபி மாயாவின்னு ரெண்டு அரக்கர்கள் அவன் வரும்போது ரெண்டு பேருடைய சண்டை போடுறான், பயங்கரமான சண்டை நடக்கிறது. இந்த மாயாவின்றவன் என்ன பண்றான், ஒரு குகைக்குள்ள ஓடி போயிடுறான், குகைக்குள்ள ஓடி போய் ஒழிஞ்சுக்கிறான். நூற்று கணக்கான அரக்கர்கள் ஆயிடுச்சுன்னு ஓடி ஒழிஞ்சுக்கிறான். இந்த ஒழுங்குன உடனே சுக்ரீவனத்துல பாதி செஞ்சு போறான், நான் உள்ள போறேன், நீ வெளியில இருந்து காவல் காத்து கொண்டிரு, நான் உள்ள போய் இவர்களோடு சண்டையிட்டு வருகிறேன் அப்படின்னு போறான். உள்ள போயிட்டான், 100 நாள் ஆயிடுச்சு, 200 நாள் ஆயிடுச்சு, வாலி வரவே இல்லை. பயங்கரமான யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது இவா மத்தியில. அப்படி பயங்கரமான யுத்தம் நடந்து இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு நாள் நுரைத்துக் கொண்டு ரத்தம் வெளியில வருது, நல்லா நுரநுரையில ரத்தம் வெளியில வருது, பயங்கரமான ரத்தம் வெள்ள காடா போயிட்டு வால்மீகி சொல்றாரு, வெள்ள காடா ரத்தம் வெள்ள போடும். அப்ப என்ன பண்றதுன்னு தெரியல சுக்ரீவனுக்கு. கண்டிப்பாக வாலியினுடைய ரத்தம் தான் இவ்வளவு இருக்கும், ஒருவேளை வாலிதான் இறந்து போயிட்டான் போல இருக்கு, ராட்சசர்கள் எல்லாம் ஒருவேளை இறந்து போய்விட்டார்கள், உயிரோட இருந்தா வெளியில வந்துட்டா என்ன பண்றது, வாலி ஒருவேளை இருந்தானா இருந்தானா தன்னுடைய கல்லு, இந்த நான் எடுத்து வைக்கக்கூடிய கல்லு தாழ்றதுக்கு வாலிக்கு பெரிய விஷயமே கிடையாது, அவன் தள்ளிட்டு வந்துடுவான் நினைச்சிட்டு கல்லை எடுத்து மூடிடுறான் அந்த குகையை. பல நாள் கழிச்சு இவன் ராஜ்யத்துக்கு வந்துடுறான். சுக்ரீவன் எப்பவுமே சப்பல புத்தி உடையவன், ராஜ்யத்து மேல சப்பல புத்தி உடையவன். இத பின்னாடி வாலியே சொல்ல போறான், சப்பல புத்தி உடையவனா இருக்கிறபடினால இங்க வந்து வாலிக்கு என்ன ஆச்சுங்கிற விஷயத்தையே சொல்ல மாட்டேங்கிறான். ரொம்ப நாள் ஆச்சு, வாலி வட்டம் வராம போட்டோம், நான் அவனுக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணிடுறோம் அப்படின்னு எல்லாரும் சொன்ன உடனே யுவராஜ பட்டாபிஷேகத்தையும் பண்ணிடுறான். வாலி வந்துட்டான், நினைச்சுட்டான் சுக்ரீவன் இந்த மாதிரியான ஒரு அயோக்கியத்தனத்தை பண்ணிருக்கான் அப்படின்னு நினைச்சுட்டான். நேரம் வந்துட்டான், இவனை ராஜா திருக்கோலத்துல பார்த்த உடனே வாலிக்கு கோபம் வந்துடுச்சு, அடி அடின்னு அடிச்சு அந்த இடத்த விட்டு எங்க ஓனாலும் அடிக்கிறான், எங்க ஓடினாலும் அடிக்கிறான் சுக்ரீவன வாலி. சரி எங்க போறதுன்னு தெரியல, அவனுடைய மனைவியா இருக்கக்கூடிய ருமா அப்படின்றவரையும் அபகரித்து வைத்து விட்டு சுக்ரீவன் அனுப்பிச்சிட்டான். எங்க வந்தான், ரிஷ்யமுக பர்வதத்துக்கு வந்தான். ராமன் கேட்கிறார், இந்த ரிஷ்யமுக பர்வதத்துக்கு மட்டும் வாலியால வர முடியாதா, ஏன் அப்படின்னு கேட்டான். அதுக்கு ஒரு கதையை மறுபடியும் சொல்றான், ஹந்த அப்படின்னு ஆரம்பிச்சு மறுபடியும் சொல்றான், இருந்தோ நான் சொல்ற விஷயத்தன்னு சொல்லி சொல்றான். மதங்க மகரிஷி இங்க தபஸ் பண்ணிட்டு இருந்தார், துந்துபி மாயாவீகன் அப்படி அடிச்சான், இந்த துந்துபின்னு ஒரு ராட்சசர்கான அவனை வாலி எட்டி ஒரு உத உடைச்சான். வாலி எட்டி உதச்சத்துக்கே வந்து இப்படி பிடிச்சி தள்ளத்துக்கே மதங்க முனிவருடைய ஆசிரமத்துக்கு வந்து அவன் செத்து போயிட்டான். மதங்க முனிவர் தபஸ் செய்து கொண்டு இருந்தார், அந்த இடத்துல வந்து விழுந்தான். விழுந்த உடனே வாலியினுடைய அக்கிரமங்கள் தாங்க முடியாம போயிடுத்து, ஒருவேளை வாலி இந்த நிச்சயமுக பருவத்துக்கு கால் வச்சானா அவருடைய மண்டை சுக்குநூறா வெடித்து விடும் அப்படின்னு சாபம் கொடுத்துட்டார். அதனால வாலி இந்த இடத்துக்கு வரதில்லை அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி காரியத்தை பண்ண உடனே ஹனுமான் சொல்றார், அக்னி சாட்சியாக ஒரு நட்பை ஏற்படுத்துகிறார், நான் கண்டிப்பாக காப்பாற்றுகிறேன், அதாவது உனக்கு ராஜ்ய பட்டாபிஷேகம் செய்து வைக்கிறேன் அப்படின்னு அக்னி சாட்சியாக சக்கியம் சுக்ரீவ நட்பை ஏற்படுத்திக் கொண்டு வாக்கு கொடுக்கிறார் ராமன். அதனால வாலியின் இடத்துல சண்டைக்கு போறார். வாலியின் இடத்துல சண்டைக்கு போன உடனே வாலி என்ன பண்றான், சண்டைக்கு வரத்துக்கு தயாராகிறான். தார சொல்றா, சண்டைக்கு போகாதேன்றான், நத்து கந்தவியம் அப்படின்னா, போகாத போக தேவையில்லைன்றான். ஏன் அப்படின்னா, யாரோ ரெண்டு பேர் சுக்ரீவனுக்கு சகாயம் பண்றதுக்கு வந்திருக்கா, இவ்வளவு நாள் வரலையே, இன்னைக்கு வந்து கூப்பிடுறான்னா அப்ப தண்டை கூப்பிடுறான்னா யாரோ ஒருத்தர் வந்திருக்காங்க. யாரு வந்திருக்கா, இந்த பேடி பையனுக்கு எவன் வந்து சகாயம் பண்ண போறான் அப்படின்னு சொல்றான். உடனே இவன் சொல்றான், தார சொல்றா, யாரோ ரெண்டு ராமலட்சுமணான்னு ரெண்டு பேரா, அவ வந்து சகாயம் பண்றதுக்கு வந்திருக்கா. ராமலட்சுமணால் வராம எப்பேற்பட்ட கம்பன் வர்ணிக்கிறான். 11 பாடல்கள்ல ராமலட்சுமணால ஸ்தோத்திரம் பண்றான் வாலி. எப்பேற்பட்டவன் ராமலட்சுமணால், தசரதன் எப்பேற்பட்டவன், அயோத்தி மாநகரம் எப்பேற்பட்டது, அதுல ராமலட்சுமணால் எப்பேற்பட்டவாள், அவா போய் அநியாயத்துக்கு தவறாக தவறு பண்ணுவாள்லாம், அதாவது அநியாயத்திற்கு துணை இருப்பார்களா அப்படின்னு கேட்டு நீ கவலைப்படாத. அப்படிப்பட்ட ராமன் வந்திருந்தான்னா அவன் கையால பிராணம் போனதான் போட்டன. அதுல என்ன இருக்கு, ராமன்றவன் சூக்மம் து பரம துக்ஞேயா அப்படின்றான். அது எவ்வளவு சூக்மமான விஷயம் தெரியுமா, அப்படி என்னுடைய பிராணனானது ராமன் கையால போறதுன்னா எனக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து சண்டைக்கு வரான். சண்டைக்கு வரும்போது நமக்கெல்லாம் கதை நன்னாவே தெரியும், இவன் வந்து மறுபடியும் முதல்ல அடிக்கிறார். அடிக்கும்போது சுக்ரீவனா வாலியா வித்தியாசம் தெரியவே இல்லை, சமானமாகவே இருக்கார். வால்மீகி சொல்றார், புஜபல பராக்கிரமத்திலையும் சமானமாகவே இருக்கார், இதுவும் குரங்கு அதுவும் குரங்கு, ரெண்டு குரங்கும் நல்லா சமானமாகவே இருக்கு. சுக்ரீவன் சொல்றான், சுக்ரீவன் மேல அம்பை எய்து விடுகிறார் இல்லையா, அம்பை எய்து விட்ட உடனே அவன் வந்து அழறான். சுக்ரீவன் அழறான், பாருங்கோ நீ எப்படி சீதையை பிரிந்து கஷ்டப்படுகிறாயோ அதே மாதிரி நானும் ருமையை பிரிந்து கஷ்டப்படுறேன், ஒரு மனைவியை பிரிந்தவனு தான் மனைவியை பிரிந்தவர் கட்ட தெரியும். நல்லா யோசிச்சு பாருங்க, சீதையும் ருமையும் ஒண்ணுன்ட்டான் படுவாரு இல்லையா. சீதை எப்படிப்பட்டவள், ருமா எப்படிப்பட்டவள் இல்லையா. சீதைன்றது மகாலட்சுமி, ருமான்றது ஒரு குரங்கு இல்லையா. சீதையும் ருமையும் ஒண்ணுதானே வால்மீகி சொல்றார். சீதையும் ருமையும் ஒண்ணுன்னு தானே, இது எவ்வளவு பரிகாசமான விஷயம் அப்படின்னா. அந்த மாதிரி சீதையும் ருமையும் ஒண்ணுன்னு தானா. உடனே என்ன பண்ற, நான் காப்பாத்துறேன் சொல்லிட்டு அதுவும் அந்த பாடல புஷ்பத்தை கொண்டு போய் ரெண்டு பேருக்கும் போட்டு இந்த சுக்ரீவனுக்கு போடுறான். அதை வித்தியாசத்தை வச்சு வாலிய கொண்டுடுறான். கம்பன் ரொம்ப அழகா வர்ணிக்கிறார். வாலியனுடைய அம்பு தைத்து செல்கிறது. அதுவும் கம்பன் சொல்றார், மும்பைத்தார் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை, தம்மையே தமக்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை, இம்மையே மறுவை நோய்க்கு மருந்தாக ராமாயணம், செம்மை சேர் நாமம் தன்னை கண்களில் திருவே கண்டான். ரொம்ப அழகான பாத்திரம். இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 11,000 பாடல்கள், 11,000 பாத்திரங்கள்லயும் பாத்தீங்கன்னா இந்த பாத்திரத்துக்கு ஈடு வேற பாத்திரமே கிடையாது. இந்த பாத்திரத்துக்கு வேதத்துல என்ன விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த சொல்லப்பட்ட எல்லா விஷயத்தையும் கொண்டு வந்து கம்பன் இந்த பாத்திரத்தை காமிச்சார். மும்மைதார் உலகுக்கெல்லாம் மூல மந்திரம் இல்லையா. நாமெல்லாம் எதை எதிர்பார்த்து இருக்கிறோம், கடைசியில கடவுளே இல்லைன்னு எங்க வேணா சொல்லிட்டு போலாம், கடைசியில எங்க வரணும், திருப்பி இங்கதான் வந்தாலும் வேற வெளியே கிடையாது இல்லையா. எதுவும் பெருமாளே இல்லை இல்லையா. கடவுள் என்பவன் பொய், அதை கடவுள் என்பது பொய், அதை சொல்பவர்கள் எல்லாம் முட்டாள் அப்படின்னு என்ன வேணா பகிரங்கப்படுத்தி மை கடைச்சிதான் நல்லா சொல்லிட்டு போலாம். ஆனால் கடைசியில் என்ன பண்ணோம் இல்லையா, ஏற்கனவே கூட சொல்லியிருக்கேன், மதத்தில் மாற்றம் செய்த மகான் அப்படின்னாவது எழுதிட்டு வரணும், வேற வழி இல்லைன்னா இல்லையா. வேற கடைசியில வேற வழி தெரியலன்னா கடவுளை பத்தி எழுதலன்னா கூட ராமானுஜனை பற்றி காவியம் எழுதியாவது நாம போற வழிக்கு மோட்சத்தை தேடிட்டுதான் போய் ஆகணும், வேற வழியே இல்லை இல்லையா. அர்த்தம் உள்ள சொன்னார், கண்ணன் என்னும் கருப்பு வெளிச்சம் பட்டால் போதும், கிட்டாதன கிட்டும் கைக்கு எட்டாதன எட்டும். அது மாதிரி வேற வழியே இல்லை, திருப்பி இங்க வந்துதான் ஆகணும். எங்க போனாலும் மும்மைத்தார் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை, தம்மையே தமக்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை, தம்மையே நாம வைகுண்டத்துக்கு போனா அவனையே நம்ம கொடுத்துடுறோம், தம்மையே தமக்கு நல்கும் நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துறோம். தனிப்பெரும் பதம் எதுனார், ஸ்ரீவைகுண்டதான். ஸ்ரீவைகுண்டம்தான் தனிப்பெரும் கதை. இம்மையே மறுவை நோய்க்கு மருந்தாக இல்லையா, இம்மையே மறுமை நோய்க்கு இந்த லோகத்துல இல்லாமல் நமக்கு இருக்கக்கூடிய புண்ணிய பாபங்கள் எல்லாவற்றையும் போக்கடித்து மறுமைக்கு பரலோகத்திற்கு மருந்தாக இருக்கக்கூடியது. நம்மளால யாகம் பண்ண முடியாது, நம்மளால யாக யஜ்யங்கள் பண்ண முடியாது, நம்மளால வேதத்தை தெரிந்து கொள்ள முடியாது, நம்மளால போய் தினம் பெருமாளுக்கு பூஜை பண்ண முடியாது, நம்மளால 4,000 ஆழ்வார் பாத்திரங்களையும் தெரிஞ்சுக்க முடியல, நம்மளால பெருமாளை தினம் கையெடுத்து சேவிப்பதற்கும் டைம் இல்லை. கேட்டா ஒண்ணு சொல்லிடுறோம், காம்படிஷன் வேர்ல்டு, தெய்வத்தெல்லாம் சேவிச்சுட்டு இருக்கிறதுக்கான வழி இல்ல. அப்போ நமக்குன்னு இருக்கக்கூடியது என்ன கலியுகத்துலன்னா, இம்மையே நம்மை வெறுமை நோய்க்கு மருந்தாக, செம்மைத்தே நாமம் தன்னை கண்ணில் கண்களில் தெரியத்தன்னா. நமக்கு இருக்க ஒரே வழி, நாம் கலியுகத்தில் முன்னேறுவதற்கான வழி ஒன்னே ஒன்னு எதுன்னா ராமா. இந்த ரெண்டு எழுத்து இருக்கக்கூடிய நாமம்தான், வேற எது இது கஷ்டப்படவே அவசியம் இல்லையே. ராமா ராமா ராமா ராமான்னு சொல்லிட்டு இருந்தா நமக்கு எந்த விதமான கஷ்டம் இல்ல. நேத்து சொல்லும்போது அப்புறம் கலன்று போச்சு, அப்புறம் இவங்க கலண்டு போல மார்புல சொருகின்றது. மார்புல சொருகின்ற உடனே ராமா அப்படின்ற நாமத்தை பார்க்கிறான். ராமான்ற நாமத்தை பார்த்த உடனே ராம் அப்படின்ற நாமத்தை பார்க்கிறான். ராமா ரா அப்படின்னு நம்ம வாயை திறக்கும் பொழுது வெளியில இருக்கக்கூடிய பாப்பங்கள், அதாவது வெளியில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம், நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய பாப்பங்கள் எல்லாம் வெளியில போவோம். மா அப்படின்னும் பொழுது அது மூடின்றோம் இல்லையா. ராம அதுல வந்து என்ன ஆயிடும், வெளியில போனது எதுவுமே உள்ள வராது, நம் மன தூய்மையானது ஏற்படும். ராமான்ற வார்த்தையை நாம் மீண்டும் மீண்டும் உபயோகப்படுத்திக் கொண்டு சொல்லிக் கொண்டே இருந்தால் அப்படின்னு சொல்றது. யார் சொல்றான், வாதி சொல்றான், மும்மைத்தார் உலகத்தெல்லாம் மூல மந்திரத்தை. சரி ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் தான் கேட்கிறான் இல்லையா. பராங்முகவதம் கிருத்வா கோடு பிராப்தா குணா, ரொம்ப அழகான கேள்வி வாலியோட கேள்வி. இன்னைக்கு நம்ம சண்டை போட்டு இருக்கமே, பட்டிமன்றத்துல வாலி உயர்ந்தவன், ராமன் தாழ்ந்தவன் அப்படின்னு சொல்றமே, மறைந்திருந்து கொன்றான் அப்படின்லாம். ஏன் மறைந்திருந்து கொன்றான் அப்படின்றதுக்கு பதில் ராமாயணத்துல இருக்கு, பதில் கம்பன் சொல்லியிருக்கார். ஆனா நாம அதெல்லாம் பார்க்காம என்ன சொல்றோம், ராமன் மீது தவறு அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஆனா வாலி கேட்கிறான், பராமுக வதம் கிருத்துவார், ஏன் வந்து மறைந்திருந்து கொன்றாய்? மூணு கேள்வி கேட்கப்படுது. ஏன் வந்து மறைந்திருந்து கொன்ற? இன்னொன்னு, எங்களுக்குள்ள அண்ணன் தம்பி சண்டை, இதை நீ ஏன் வந்து தலையிட்ட? இல்லையா, உன்னுடைய நாடு வேற, உன்னுடைய நாட்டில் நாங்கள் வந்து தப்பு பண்ணல, உன் விஷயத்துல வந்து நான் தப்பு பண்ணல, நான் வந்து காட்டுல இருக்கேன், நான் வந்து ஒரு குரங்கு, நானும் குரங்கு, என் தம்பியும் குரங்கு, எங்களுக்குள்ள இந்த வித்தியாசம் தான் கிடையாது. நாங்க இவன் கொண்டாட்டி அவன் வச்சுப்போம், அவன் கொண்டாட்டி நான் வச்சுப்போம், எங்களுக்குள்ள எல்லாம் சகஜம் தானே. எங்களுக்குள்ள அப்படி இருக்கும்போது மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய நியமங்கள், ரூல்ஸ் குரங்குகளுக்கு கிடையாது. அப்படி இருக்கும்பொழுது ஏன் நீ வந்த? சரி, நான் இங்க வந்து தண்டிச்சேன், இக்ஷ்வா குணாம் இயம்புமிகி அப்படின்னு நீ சொல்றதுக்கும் இல்லை. நீ நாடு இல்லாமல் தெரியக்கூடியவன், நீ சாதாரண ஒரு மனிதன் இல்லையா. நான் அயோத்தி சக்கரவர்த்தி அப்படின்ற ஒரு எண்ணமா உனக்கு இல்லையே, நீ சாதாரண காட்டுல இருக்க தெரியக்கூடிய ஒருத்தன். எப்பேற்பட்டவன்? அதுவும் சொல்ற கம்பன் பரதனுக்கு பின்பு பிறந்தாயே அப்படின்னு வாடி கேட்கிறான் இல்லையா. பரதனுக்கு பின்னாடி பிறந்து, பரதனுக்கு முன்பு பிறந்தாயே, உனக்கு பின்னாடி பிறந்தவன் எப்படி தர்மவானா இருக்கான்? அவனுக்கு முன்னாடி பிறந்து அவனுடைய தர்மத்தை கெடுத்துட்டு நிக்கலையே, நீ எல்லாம் நியாயமா அப்படின்னு கேட்கிறான். அமைதியா இருக்கார் பெருமாள். இது எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டு கேட்டுக்கொண்டு அமைதியா, இதுவும் கிட்டத்தட்ட ஒரு 17 ஸ்லோகங்கள், இதெல்லாத்தையும் சுருக்கி சொல்லியிருக்கேன் நான். அமைதியா இருக்கார் பெருமாள். கேட்டு மொத்த தவறையும் கேட்டவுடனே பதில் சொல்றார் பெருமாள் வாலி இல்லையா. சூக்மத்து பரம துக்ஞேயா, சூக்மமான விஷயங்கள் கேட்கப்பட்டது. முதல்ல ஏன் மறந்திருந்து கொண்டார், பின்னாடி வெயில்ல மறந்திருந்து ஏன் கொண்டாய், பின்னாடி வச்சுட்டு பதில் சொல்றாரு. அதுக்கு அப்புறமா வர, முதல்ல இந்த விஷயத்துக்குலாம் வர, நானும் குரங்கு, என் தம்பியும் குரங்கு, நீயும் குரங்கு இல்ல, உன் தம்பியும் குரங்கு இல்ல, குரங்கு போல் வேஷமிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தேவதை நீ. சந்தியாவந்தனம் பண்றியா, பண்ற, பேசிக் கொண்டிருக்கிறாய் இல்லையா, தர்மத்தை பேசுறாயே. நீ தர்மத்தை பேசும்பொழுது நீ குரங்கா இருக்க முடியாது. காலையும் மாலையும் மதியம் சந்தியாவந்தனம் பண்றிய, சந்தியாவந்தனம் பண்ணானா? ராவணன் வந்து இவனை கொள்வதற்காக பின்னாடி வந்தானா? இவனுடைய வாழ்ல சுத்தின்தானா ராவணன்? பாலி யோசிச்சு பாருங்கோ, இந்த மலைக்கும் அந்த மலைக்கும் தாவரான, எவ்வளவு ஒரு பாலிக்கு பராக்கிரமம் பாருங்க. சின்ன வயசுல ராவணனை தூக்கிட்டு இந்த மலைக்கும் அந்த மலைக்கும் தாவரான், நேரம் என்ன பண்ணானா, அங்கனன் குழந்தை படுத்துட்டு இருக்கான், அந்த தொட்டில எடுத்துட்டு வந்து இந்த சின்ன குழந்தைங்க கிளிகிருப்பு சுத்த விடுவேன், அந்த மாதிரி ராவணனை சுத்த விட்டான் பாலி இல்லையா. இந்த அங்கன் என்ன பண்றான், அந்த வாலி ராவணனை சுத்தி சுத்தி பாக்குறான். வாலி என்ன சொல்றான், ராவன் என்ன பண்ண தெரியாம வந்துட்டு, என்ன மன்னிச்சுடு, என்ன உற்று, நான் இறங்கிட்டே போறேன், நீ இருக்க பக்கம் கூட நான் வரமாட்டேன்னு சொல்ல, சின்ன வயசுல அந்த மாதிரி பராக்கிரமசாலி வாலி. அப்ப நீ இந்த மாதிரிலாம் பண்ணிருக்கியா இல்லையா, நீ குரங்கு கிடையாது. இன்னொன்னு சொன்னியே, அவன் மனைவி நான் வைத்துக் கொள்ளலாம், என்னுடைய மனைவி அவன் வைத்துக் கொள்ளலாம் சொன்னிய, அது முடியவே முடியாது. யாரா இருந்தாலும் முடியும். மனுஸ்மிருதி சொல்லப்படுறது, அதாவது சபத்னி மாதா, சபத்னி மாதான்னா தன்னுடைய தகப்பனாருக்கு இருக்கக்கூடிய இரண்டாவது மனைவி. அந்த காலத்துல வந்து பெரிய பிள்ளையை காட்டிலும் இரண்டாவது மனைவி வயது கம்மியா இருப்பான், அதனால தனான் தகப்பனாருக்கு இருக்கக்கூடிய இரண்டாவது மனைவி. தாயின் சகோதரி, அதே மாதிரி நம்முடைய சகோதரி, அதே மாதிரி நம்முடைய அண்ணா தம்பி இவர்களுடைய மனைவிகள், அண்ணனுடைய மனைவியா இருக்கக்கூடிய நம்முடைய மன்னி, தம்பியினுடைய மனைவியா இருக்கக்கூடியவள், இப்படி இவர்கள், அதே மாதிரி தன்னுடைய மாமியார், அதே மாதிரி தன்னுடைய மாட்டு பெண், தன்னுடைய மகனுடைய மனைவி, இவர்களை எல்லோரையும் காம வசப்பட்டு கொண்டு யார் ஒருவன் மனைவி ஸ்தானத்துல வச்சுருக்கானோ அவனுக்கு ரிமாண்ட் மண்ணெல்லாம் கிடையாது. சத்திய தண்டோ வதஸ்மரித்து வதஸ்மரேத்து, அவர்களை வந்து கேட்ட மாத்திரத்துல வதம் பண்ணிக்கணும், அவர்களை கேட்ட மாத்திரத்துல வதம் பண்ணியே தீரணும்னு மனுஸ்மிருதி சொல்லியிருக்கு. அதனால வேற வழியே இல்ல, கேட்டேன், குற்றம் நிரூபணமாச்சு, உன்னை நான் வதம் பண்ணிட்டேன், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அடுத்து நீ ஒன்னு சொன்னிய, பராமுக வதம் கிருத்வா கோணு பிராப்த ஸ்வயாகுணா, பராமுக வதம் பண்ணி நீ என்னத்தை அடைந்த, என்ன என்ன உனக்கு கிடைச்சது நீ மறைந்திருந்து கொண்டதுனால. ரெண்டு விஷயம், ஒன்னு வாலியினுடைய வரம், பிரம்மா கொடுத்த வரம், பிரம்மாவுடைய வரத்திற்கு பொய்யா ஒரு காரியத்தை பண்ணக்கூடாது, பிரம்மா கொடுத்த வரம் பொய்யின்னு சொல்லக்கூடாது. இன்னொன்னு பிரஜானாந்த ஹிதேரதா, ரெண்டு விஷயம், ரெண்டு விஷயத்துக்காக உன்னை நான் மறைஞ்சிருந்து கொண்டேன். இன்னும் முதல்ல என்னது, பிரம்மா வாலி தபஸ் பண்றான், வாலி என்ன தபஸ் பண்றான், பிரம்மாவை குறித்து தபஸ் பண்ணிட்டு இருக்கான், கடுமையான தபஸ், பிரம்மாவை எனக்கு தாதா வரம் வேணும்னா தாதா வரம் கிடைக்காது ஏதாவது ஒண்ணு சொல்லுன்றார். எனக்கு என் எதிரில் யார் வந்து சண்டை போடுறாரோ அவர்களுடைய பாதி பலம் எனக்கு வந்துடணும்டா. உடனே பாதி பலம் எனக்கு வந்துடணும்னா கண்டிப்பா ராமச்சந்திரமூர்த்தி எதிரில் வந்து சண்டை போட்டிருந்தாருன்னா ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பாதி பலம்லாம் வந்திருக்காரு. ஏன்னா அவர் கடவுள், பிரம்மாவை காட்டிலும் மேம்பட்டவர். ஆனால் பிரம்மா கொடுத்த வரம் பொய்யா இருக்கும். மும்மூர்த்திகளில் ஒரு தேவத்தையா இருக்கக்கூடிய பிரம்மா கொடுத்த வரம் பொய்யா கூடாது. உன்னை நான் வந்து மறைந்திருந்து கொண்டேன். இது ஒரு விதம். இன்னொன்னு, பிரஜானாம்ச ஹிதே ரதஹா, பிரஜைகளுக்கு ஹிதத்தை கொடுப்பதற்காக நான் உன்னை மறைஞ்சிருந்து கொண்டேன். இப்படி பாருங்க, நான் வந்து வாலியை தண்டை கூப்பிடுறேன், ராவணனை தண்டை கூப்பிடுறேன். ராவணனா முதல்ல வந்தான் இல்லையா, கும்பகர்ணன் வந்தான், ஜம்புமாலி வரா முதல்ல, அதுக்கப்புறம் வந்து இவன் வரான், அவன் பேர்னா மேகநாதன் வரான், மேகநாதன் நூறு பேர் இந்திரஜித்து, இந்திரஜித் வரான், இந்திரஜித்துக்கு அப்புறமா கும்பகர்ணன் வரான், கும்பகர்ணனுக்கு அப்புறமா ராவணன் வரான், அப்புறம் தானே வந்தான், நேரடியா அவன் வரப்போறது இல்லையே. இப்ப நான் வாலியை தண்டை கூப்பிட்டேன், என்ன பண்ணுவான், வாலியா முதல்ல வரப்போறான். இந்த 33 கோடி தேவர்களும் வானரர்களா வந்து அவதரித்திருக்கிறார்கள் ராம காரியம் நிறைவேற வேண்டும் அப்படின்றதுக்காக. தேவைகி வானரத்தும் உபாகத்தை, 33 கோடி தேவர்களும் வானரர்களாக வந்து அவதரித்திருக்கிறார்கள். அப்படி இருக்கும்பொழுது நான் வாலியை சண்டை கூட்டேன்னா இவன் என்ன பண்ணுவான், ஒவ்வொரு தேவத்தையா அமுச்சு வச்சுட்டே இருப்போம். இப்போ ஒவ்வொரு தேவத்தையாக அனுப்பி வைக்கும் பொழுது அவர்கள் எல்லோரையும் கொண்டுட்டு அதுக்கப்புறம் நான் வாலியை போறேன். ஜனஸ்தானத்துல 14,000 ராட்சசர்களை நான் கொண்டா அவ என்னுடைய காரியத்திற்கு தேவை இல்லாதவர்கள். ஆனா இந்த 33 கோடி வானரர்கள் இருக்காளே, இவாளா என் காரியத்துக்கு தேவைப்பட்டான். பிரஜானாந்த ஹிதே ரதஹா, பிரஜைகளுக்கு சந்தோஷம் வேற இருக்கும், ஏன் சுயநலமும் இங்க இருக்கு இல்லையா. நாளைக்கு ராவணனோட போர் புரிந்தால் இவாளெல்லாம் வரணுமோ இல்லையோ எனக்கு சேனையாட்களாக. அதனால நான் வந்து பிரஜைகளுக்கு இதத்தை கொடுப்பதற்காக நான் நேரடியா வந்து சண்டை போட்டேன். இது ரெண்டு விதம் வால்மீகி ராமாயணம் சொல்றான். இன்னொன்னு கம்ப ராமாயணத்தை ஒன்று சொன்னார், கம்பர் ரொம்ப அழகா சொன்னார், அதனாலதான் கம்பம் கம்பனுடைய பாடல்கள் நல்லா இருக்கும். சுக்ரீவனுக்கு இவர் வாக்கு கொடுத்துட்டார், அவனோ தாரையின் இடத்துல வாலியை புகழ்ந்து பேசிட்டு வரான். அதாவது வாலி தாரையின் இடத்துல ராமனை புகழ்ந்து பேசிருக்கான். இவன் கணக்கு நேர்ல வந்து இருந்து சண்டை போட்டாருன்னா தெய்வமே ராமா அப்படின்னு காலில் ஊன்னா என்ன பண்ண முடியும் இல்லையா. தே ராமா அப்படின்னு சரணாகதி பண்ணிட்டான்னா அண்ணன் தம்பிகளுக்குள்ள ஒத்து போகாது. சுக்ரீவனுக்கு ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறேன்னு நான் சுக்ரீவனுக்கு வாக்கு கொடுத்துட்டேன். ராமன் ராமனோ சரணாகத வத்தலா, நாளைக்கு சொல்ல போறோம். சீதாதேவி சரணாகத வத்தலன், சரணாகதி என்பதற்காக பிறந்தவன் ராமன் சொல்லியிருக்கா. இவன் காலை பிடிச்சிட்டு ராமா என்ன கொண்டுடாத, நான் சரணாகதி பண்ணிக்கிறேன் அப்படின்னு கணக்கு சொல்லிட்டான்னா அவனை எப்படி கொல்ல முடியும்? அப்ப அவனை விட்டுதான் ஆகணும், அவனை உயிரோடு விட்டாக வேண்டிய கட்டாயத்துக்கு ஆயிடுவன. ஆகையினால ராம வாலி ராமனை மறைந்திருந்து, ராமன் வாலியை மறைந்திருந்து கொன்றார் அப்படின்னு கோடு பிராப்த ஸ்வயா குணா, எதை அடைந்தாள்னு கேட்டாய, இந்த மாதிரியான விஷயங்களை அடைந்தாய் அப்படின்னு சொன்ன வாலி சொல்றான், எனக்கு தெரியும் உண்மையில தவறு இல்லைன்றது எனக்கு தெரியும், ஆனால் பின்பு வரக்கூடிய லோக விசுத்தனாக லோகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் இந்த விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மட்டுமே நான் இதையெல்லாம் கேள்வியா கேட்டேன் அப்படின்னு வால்மீகி சொல்றார். இதெல்லாம் நான் உன்னை வெயில, நான் நிந்தா சொற்கள் திட்ட வார்த்தைகள் இல்லை, உன்னை தோற்றம் பண்றேன். நன்னா தெரியும் இல்லையா, பெருமாள் நமக்கு வேண்டியதை பண்ணி கொடுக்குதுன்னு வச்சுக்கோ, படுவாவும் இவன் கோவில் இடியோ அப்படின்னு சொல்றோமா இல்லையா, அந்த மாதிரி அது வந்து திட்டது கிடையாது. அத்தியந்த பிரீத்தி யுக்தானம் லைவ சாஸ்திரம் நட்சத்திரமாக அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. ரொம்ப பழகிட்டீங்கன்னு வச்சுங்களேன், சாஸ்திர கிரமெல்லாம் பார்த்ததே இல்லை இல்லையா. திடீர்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், என்ன சுவாமின்னு நான் எங்களுக்கு எங்கள் மாமியார் ஊர் வந்து வடக்குப்பட்டு, யாரும் இல்லையே மாமியார் ஊர் வந்து வடக்குப்பட்டு, நான் வடக்குப்பட்டுக்கு போனேன்னு வச்சுக்கோ, நான் தள்ளியே தான் இருப்பேன், யாரையும் பேசவே மாட்டேன், மாப்பிள்ளையே மாப்பிள்ளைன்னு வா, மாப்பிள்ளையே மாப்பிள்ளைன்னாலும் நான் 10 அடி தள்ளியே தான் இருப்பேன். ஏன்னா கவிதா ஸ்டுடியோ எல்லாருமே எனக்கு வேண்டிவா, மாமியாராத்துக்கு ரொம்ப வேண்டியவா, அதனால தான் சொல்றேன். அதனால மாப்பிள்ளையே மாப்பிள்ளைன்னு வா, நம்ம ரொம்ப சொல்லுங்க சொல்லுங்க போய் கிட்ட நின்று வச்சுக்கோம், முதல்ல சுவாமின்னு இருக்கும், அப்புறம் மாப்பிள்ளைன்னு இருக்கும், மெதுவா ஓய் அப்படின்னு வா, அப்புறம் அது ஓயாகும், அப்புறம் இன்னா அப்படின்னு வா, அது இன்னாண்டு அண்ணாவாகும், அப்புறம் மச்சின்னு வா, அப்புறம் மாமான்னு வா, அப்புறம் வாடான்னு வா, அப்புறம் போடான், அப்புறம் இன்னும் வார்த்தை மேல மேல வார்த்தைகள் தான் வர ஆரம்பிச்சிடும் இல்லையா. அதனால எப்பவுமே உதாரணமா நான் சொல்ல, எப்பவுமே கொஞ்சம் எல்லா விஷயங்களிலிருந்தும் தள்ளி இருப்பது அப்படின்றதுக்காக ஸ்தோத்திரம் செய்யக்கூடிய அத்தியந்த பிரீதி வளர்ந்து போயிட்டே இருந்ததுன்னா நம்முடைய வார்த்தைகள்னாகும் மாறிண்டே போகும். அதனாலதான் பெருமாளை பார்த்து நான் சொல்றோம், படுபாவி உன் கோவில் இடிய நீ நல்லாவே இருக்க மாட்ட, நான் கேட்டது நீ பண்ணியே தரலையே அப்படின்னு நாம சொல்றதுக்கான காரணம், நாம் வெறுப்புனால இல்ல, அவன் மீது நமக்கு இருக்கக்கூடிய ஒரு அன்பின் காரணத்தினால நமக்கு வெளிக்கு வரக்கூடிய வார்த்தைகள் அப்படின்றத சொல்லிட்டு இந்த வாலி மோட்சம் அப்படின்ற ஒரு ஒரு கதையை நாம் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். வாலியானவன் எந்த விதமான தவறும் செய்யாதவன் அப்படின்றது சொல்றத, வாலி விஷயத்துல ராமன் எந்த விதமான தவறும் செய்யல அப்படின்றதுக்காக இந்த விஷயத்தை எடுத்து சொன்னோம். இதோட இந்த உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிக்கிறோம். நாளைக்கு சுந்தரகாண்டம் ரொம்ப பெருசு, ஏறக்குறைய 68 சர்கங்கள் இருக்கக்கூடிய சுந்தரகாண்டம், ஆஞ்சநேயர் சுவாமியினுடைய சரித்திரம் மொத்தத்தையும் சொல்லக்கூடியது. எவ்வளவு முடியுமோ, எவ்வளவு சுருக்கி சொல்ல முடியுமோ அவ்வளவு சுருக்கி பார்க்கலாம். கதையாகவே தான் சொல்லிட்டு போறோம். எல்லாரும் வந்திருந்து இன்னும் 2 நாட்கள் வந்திருந்து அதை அனுகிரகம் பண்ணணும்ன்றத கேட்டு பூர்த்தி பண்றேன். கவிதார்ஜிய திம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ, மங்களம் கோசலேந்திராய மகனே குணாத்தே சக்கரவர்த்தி தனோஜாய சார்வபௌமாய மங்களம், சக்கரவர்த்தி தனோஜாய சார்வபௌமாய மங்களம்.